శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో వే సన్నిధత్తాం సదా కృతి గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకమధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌ దంపతీ జగతాం పతి వందే వృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం యం ప్రవ్రజంతమనుపేతమపేతకృత్యం ద్వైపాయనో విరహకారాజుభావ పుత్రేతి తన్మయత్యా తరవోభినేదుః తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావమఖిలశ్రుతిసారమేకం అధ్యాత్మదీపమతితీర్షతాం తమోంధం సంసారిణాం కరుణయాః పురాణగుహ్యం తం వ్యాససూనుముపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముహ్యంతి యత్సూరయః తేజో వారిమృగాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తపుహకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోజ్జితకైతవోత్ర పరవో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిస్తక్షణాత్ నిగమకల్పతరోర్గలితం ఫలం శుకముఖాదమృతద్దవసంయుతం పిబత భాగవతం రసమాలయం ముహురహో రసికా భువి భావుకాః కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. ఉత్తమవమర్తలమైత్తదోరడిత్తని వినుయ్తఘనయాల్ అత్తిరలరక్కన్ముడిపత్తుమురుపొత్తలముదిర్తతిరలోన్ మత్తుడు మిగుత్తదయను మొయ్తగణై వైత్తదును మత్తనిడమాం అత్తిగిరి పత్తర్వినై తొత్తరవరుక్కుం మణి అత్తిగిరియే. எம்பெருமான் இந்த லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக எடுத்த அவதாரங்கள் அநேகங்கள். ஒரு தசாவதாரம் அப்படின்னு 10 அவதாரத்தை விசேஷமாக குறிப்பிட்டு சொல்றோமே தவிர அவதாரங்கள் பார்த்தா அநேகம் இருக்கு. ஆழ்வார்கள்லாம் இந்த 10 அவதாரத்தை விசேஷமாக சொல்லியிருக்கார். ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் இந்த 10 அவதாரம் விசேஷமாக சொல்லியிருக்கு. அதனால சுவாமி தேசிகனும் தசாவதார ஸ்தோத்திரம் அப்படின்னு இதை விசேஷமா சாதிச்சார். ஆனா அவதாரம் பார்க்கும்போது பல பலவே ஆபரணம், பேரும் பல பலவே, பல பலவே சோதி வடிவு பண்பெண்ணில் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆபரணங்கள் எத்தனை பெருமாளுக்கு அப்படின்னா அது கணக்கில் அடங்காத அசங்கேயமான ஆபரணங்கள் இருக்கு. மாதிரி எம்பெருமானுடைய திருநாமம் அப்படின்னா அதுவும் அனந்தமாக இருக்கு. அந்த மாதிரிதான் அவருடைய அவதாரங்களும் அநேகங்கள். பிரதானமா சுவாமி தேசியன் ஒரு இடத்துல சொல்லும்போது 30 சில்வான அவதாரங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். 32, 33 அந்த மாதிரி அவதாரங்கள். ஒரு விசேஷ பிரயோஜனத்தை பற்றி 10 அவதாரம் அப்படின்னு சொல்ற வழக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 அவதாரங்களுடைய வைபவம் இருக்கு. இதில் சில அவதாரங்கள் நமக்கு பிரசித்தமாக இல்லாமல் இருக்கு, அது கூட ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். பிருத்வ மகாராஜனுடைய அவதாரம், ரிஷபதேவருடைய அவதாரம், கபில வாசுதேவர் அவதாரம், இதெல்லாம் பாகவதத்துல அழகா சொல்லியிருக்கார். இந்த சரித்திரங்கள் எல்லாம் பகவத் அவதாரங்கள்ல பலவிதம் இருக்கு. சாட்சாத் அவதாரம் அப்படின்னும் ஆவேச அவதாரம் அப்படின்னும் ரெண்டு விதம் பிரதானமாக. சாட்சாத் அவதாரம் தான் ராமகிருஷ்ண அவதாரங்கள். ஆவேச அவதாரம் அப்படின்னா ஒரு ஜீவன்ல பகவான் வந்து ஆவேசம் பண்ற, பகவானே வந்து அவதாரம் பண்ணல, வேற ஒரு ஜீவன் வந்திருக்க, அதுல பகவான் வந்து ஆவேசம் பண்ற அப்படிங்கிறது தான் இந்த பிருத்வ மகாராஜன் அவதாரம் முதலானது எல்லாம் ஆவேச அவதாரம். வியாசருடைய அவதாரமே ஆவேச அவதாரம் தான். ஆவேச அவதாரத்துல ரெண்டு விதம் உண்டு. ஸ்வரூப ஆவேசம் அப்படின்னும் சக்தி ஆவேசம் அப்படின்னும் ரெண்டு விதம் இருக்கு. பகவானே ஸ்வரூபத்தோடு வந்த ஆவேசம் பண்ணா சுரூபாவேசம் அப்படின்னு பெயர். பரசுராம அவதாரம் சுரூபாவேச அவதாரம். பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் உள்ள ஆவேசம் ஆயிருக்கு அவர்கிட்ட. பரசுராமன்கிற ஒரு ஜீவன் அவர் இன்னைக்கும் இருக்கார். சிரஞ்சீவினஹா அப்படின்னு ஏழு சிரஞ்சீவிகள் ஒருத்தராக இருக்கார். பகவான் வந்து ஸ்வரூபத்தை ஆவேசம் பண்ணார். ஒரு கால விசேஷத்தில் அந்த அவதாரம் முடிஞ்சிருக்கு. பரசுராமர் இப்ப இருக்க, ஆனால் பகவத் அவதாரங்கிறது ஆயிடுச்சு. எப்ப முடிஞ்சு போச்சு அப்படின்னா, எப்ப பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட தன் வில்ல கொடுத்தாரோ, இப்ப பெருமாள் அந்த வில்ல வாங்கிட்டுட்டார். அது வைஷ்ணவ தனுசு. அந்த தனுசு கொடுக்கறது ஒரு அடையாளம். விஷ்ணுனுடைய தனுசு இவர் வச்சுட்டு இருந்த அவர்கிட்ட கொடுத்துட்டார். அதனால பெருமாளுடைய அவதாரம் அதோடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் பரசுராமர் வந்து அவர் ஸ்வயம் மகா தபஸ்வியான படினாலையும் பகவானுடைய ஒரு விசேஷ அம்சம் முன்னாடி இருந்தபடினாலும் அவர் சிரஞ்சீவியா இப்பவும் இருக்க. வியாசர் அப்படிங்கிறவர் சக்தி ஆவேச அவதாரம் அப்படின்னு சொல்லுவா. பெருமாளுடைய சக்தி மொத்தமும் அங்க வியாசர்கிட்ட ஆவேசமாகச்சு அவர் வந்து இத்தனை லோகக்ஷேமத்துக்காக பல கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி பலவிதமான அவதாரங்கள் இருக்கு. இந்த அவதாரங்களுக்குள்ளேயே அவதாரங்கள் நிறைய உண்டு. வாமன அவதாரத்திலேயே தான் திருவிக்ரம அவதாரம் உள்ளுக்குள்ளே இருக்கு. டூ இன் ஒன் அவதாரம் மாதிரி. அது மாத்திரம் இல்லை, கிருஷ்ணாவதாரமே கண்ணன் எடுத்து வளர்ந்து வரான் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம சரீரம் வளர்ற மாதிரி பகவானுடைய சரீரம் வளராது. அது திருமேனி ஆனப்படினால அந்த திருமேனிக்கு ஒரு உபஜயமோ இல்லை அபஜயமோ, அதாவது கூடுதலோ குறைவோ வளர்த்தியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் உசரமாறா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அடுத்த திருமேனி எடுத்துக்கிறான் அர்த்தம். அப்ப முன்னாடி அந்த அவதாரம் ஆயிடுது. அவதாரம்னா என்ன, பெருமாள் ரூபம் எடுத்துக்கிறது தானே அவதாரம். அப்போ மேல அடுத்த திருமேனி எடுத்துக்கிறான், அதுக்கப்புறம் அடுத்த திருமேனி எடுத்துக்கிறான் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணனுடைய ரூபங்களே அநேகம் இருக்கு. கிருஷ்ண ரூபானி அசங்கியானி அப்படிங்கிறார். சொல்லி முடியாதான் எத்தனை இருக்குன்னு. வேணுகோபாலன் அப்படின்னு இருக்க நவநீத கிருஷ்ணன், வேணுகோபாலன், அதுக்கப்புறம் வந்து ருக்மிணி சத்யபாமா சமேத கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன், கோவர்தனதாரி கிருஷ்ணன், இப்படி எத்தனையோ விதமான கிருஷ்ணன் இருக்க. நிசிம்மாவதாரத்திலேயே நிறைய பேர் இருக்காளாம். நிசிம்மாவதாரத்தில் கிட்டத்தட்ட 78 ரூபங்கள் இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நம்ம சீவசங்கராச்சார சுவாமி 78 ரூபம் என்னங்கிறத இப்படியே ஒன்று ஒன்றா அங்கங்க பார்த்து பல ஊர்களில் பார்த்து பார்த்து எடுத்து கடைசியில் அவரை சாதிக்கிறார். 30-32 தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறார். ஆனால் 78 ரூபம் நிசிம்மாவதாரத்தில் இருக்கு. கிருஷ்ண ரூபத்தில் சொல்லும்போது தான் நிசிம்மாவதாரத்திலாவது 78 ரூபம் இருக்குன்னு சொல்லலாம். கிருஷ்ண ரூபங்கள் சொல்லி முடியவே முடியாது. அது அனந்தமான ரூபங்கள். இது ஒன்னொன்றுமே வாஸ்தவத்தில் ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லணும். சொன்னா அப்போ பல பலவே சோதி வடிவு அப்படிங்கிறார். எத்தனை அவதாரம் சொல்ல முடியாது. இப்போ பிருத்து மகாராஜன் அவதாரம் ஆச்சரியமான சரித்திரம் நாம தெரிஞ்சுக்கணும். துருவனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். துருவனுடைய ஆச்சாரியனான நாரதனே சாட்சாத் பல இடங்கள்ல சபையில போய் துருவனையும் துருவனுடைய அம்மாவையும் ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படிங்கிற அளவு அவருடைய சரித்திரம் இருந்தது. துருவமண்டத்தில் எழுதியிருக்க துருவன் வந்து அவனுக்கு இந்த ராஜாவோட மடி கூடாதுங்கிறதுக்காக அவ அம்மா வந்து பிடிச்சு தள்ளி விட்டார். ஆனால் கடைசியில் ராஜாவானது என்னவோ துருவம் தான். அந்த சுருச்சி அப்படிங்கிற அம்மாவுடைய பிள்ளை ராஜா பாகல. அவ அதுக்காக தானே இத்தனை பாடுபட்டிருக்கா. அந்த குழந்தை அரண்மனைக்குள்ளேயே வரவிடக்கூடாது அப்படின்னும், அப்பா மடியிலேயே இருக்க விடக்கூடாது அப்படின்னும், தன் பையன்தான் வரணும் அப்படின்னு இத்தனை சிரமப்பட்டு பண்ணி கடைசியில் என்ன நடந்ததுன்னு கேட்டா, இவ பையன் வரல அவன்தான் வந்தான். மனுஷனுடைய சங்கல்பத்தில் எதுவும் கிடையாது. தெய்வ சங்கல்பத்தினா மொத்தமும் இருக்கு அப்படிங்கறத அவ தெரிஞ்சுட்டாள். அதுக்கப்புறம் துருவனும் வந்து உத்தமமான மோட்ச பதவியை கேட்டிருக்கணும் பெருமாள் கிட்ட. அது கேட்க தெரியலையா. பெருமாள் கிட்ட உத்தமமான ஸ்தானம் வாங்கிட்டு வந்துட்டார். ஆனா கூட மோட்சத்தை கேட்டு வாங்கலையே அப்படின்னு ஒரு குறையோட வந்தார். ஆனால் பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ துருவமண்டலத்தில் இருந்துன்றதும் அங்கேயும் என்னையே தியானம் பண்ணி மேல நீ மோட்சத்துக்கு தான் வருவ. துருவமண்டலம்ங்கிறது சம்சாரத்துக்குள்ள இருக்கு. அதனால திருப்பி இந்த பூலோகத்தில் திருப்பி புனர்ஜென்மம் எடுத்து வருவேன் அப்படின்னு சொல்லல. ஏன்னு கேட்டா பகவானை குறித்து நம்ம எடுத்து வைக்கிற அடி இருக்கு இல்லையோ, அது மேல போகவே தவிர கீழே இறங்காது, இன்னும் மேல மேல மேல போயிட்டே இருக்கும். ஒரு படிக்கட்டு ஏறியாச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது படிக்கட்டு ஏறணும், அவர் கீழே இறங்கி வரமாட்டான், பகவான் விடமாட்டான். அதனால அங்க உனக்கு எந்த குறவும் இல்லை அப்படின்னு பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்க. துருவனுடைய வம்சத்துல அங்க மகாராஜன் அப்படின்னு ஒரு ராஜா வந்தார், அஸ்வமேத யாகம் பண்ணார், தேவதைகள்லாம் வரல, யாருமே கூட்டா வரணும், இந்திரா கச்ச ஹரிவ ஆகச்ச மேதாதிதே கூப்பிடுறா, இந்திரா ஆகச்ச அப்படின்னு தேவர்கள்லாம் கூப்பிடுவா, அவர்கள் வந்து ஹவிஸ் வாங்கிக்கணும். யாரும் வரல அப்படின்ன உடனே ரித்திகர்கள் கிட்ட கேட்கிறார், ஏன் யாரும் வரமாட்டேங்கிறார், உங்க மந்திரத்துல எதுவும் குறவு இருக்காது, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை, அவர்கள் வரலன்னா எங்கிட்ட ஏதோ தோஷம் இருக்குன்னு அர்த்தம், என்ன தோஷமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். மகாராஜா, உங்களுக்கு குழந்தை இல்லை, புத்திரன் இல்லை, அது கூட ஒரு குறவா இருக்கலாம். ஜாத புத்திரஹா கிருஷ்ணகேசஹா அக்னிநாத தீத அப்படின்னு விதி இருக்கு, புத்திரனோட இருக்கணும், அக்னி ஆதானம் பண்ணி இருக்கிறவன், அக்னிஹோத்திரம் பண்றவன் புத்திரனோட இருக்கணும் அப்படின்னு சொல்றது. புத்திரன் இல்லாட்டா சரி கிடையாது சாஸ்திரப்படி, அதனால அது ஒரு தோஷமா இருக்கலாம் அப்படின்னா, அப்படியானா புத்திரன் வரணுங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு. அவருக்கு யாகம் தவிர வேற தெரியாது போல இருக்கு. உடனே அவர்கள் வந்து விஷ்ணுவை குறிச்சு யாகம் பண்ணாலாம், எந்த தெய்வத்தை குறிச்சு யாகம் பண்றது அப்படின்னா, எந்த பலன் வேணும்னாலும் பகவான் தான், அகாம சர்வகாமோவாம் ஆத்த காம உதாந்தீ. பாகவதத்துல சுகாச்சாரியர் என்ன பண்ற, என்னென்ன பலனை இந்தந்த தேவதை தருவார்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்க, வரிசையா, யார் அக்னியானவர் ஐஸ்வர்யம் கொடுப்பார், சூரியனானவர் ஆரோக்கியத்தை கொடுப்பார், பார்வதி தேவியானவர் குடும்பத்துல சௌக்கியத்தை கொடுப்பார், இந்த வரிசையா லிஸ்ட் கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் கேட்டான், எனக்கு என்ன வேணும்னா என்ன பண்ணணும்னா, இது என்ன வேணும், ஒத்தொருத்தருக்கும் ஒத்தொருத்தர் காலில் வேணும்னு இருக்கணும், எல்லா பலனும் வேணும்னா இப்ப என்ன பண்ண கேட்டா, பகவான் விஷ்ணு கொடுப்பார், சதுர்நாம் புருஷார்த்தானாம் தாத்தா விஷ்ணு சதுர்புஜா எல்லாத்தையும் கொடுப்பார், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அப்பவும் விஷ்ணு தான் ஆசிரியக்கணும். அது அகாமனா இருந்தாலும் சர்வகாமனா இருந்தாலும் பகவான் விஷ்ணு தான் கதி உனக்கு, என்ன மகாத்மாக்கள் அவனை தான் ஆசிரியச்சின் இருக்கார். அதனால எந்த தெய்வத்தையும் குறிச்சு பகவான் கிட்ட அந்த பிரச்சனை கிடையாது, எந்த பலனை வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம், விஷ்ணுவை குறிச்சு யாகம் பண்ணலாம் அப்படின்னு விஷ்ணு சிபி விஷ்ணு விஷ்ணுவை குறிச்சு யாகம் பண்ண, யாகத்துல பாயச கலசத்தோடு கூட திவ்ய புருஷன் வந்து பாயசத்தை கொடுக்கற, தசரத சக்கரவர்த்திக்கு கொடுத்த மாதிரி இவர் அந்த ராஜா அந்த பாயசத்தை எடுத்துட்டு அதை ஆக்ரானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பத்னிகள் கிட்ட கொடுக்கறார், இவர் சாப்பிடக்கூடாது ஆனா சாப்பிடாம இருக்கக்கூடாது, அதனால அவர் ஆக்ரானம் பண்ற, மூண்டு பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு அந்த பாயசத்தினுடைய பிரபாவ பலனாக ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் பாயசத்துல பிறந்தபடினாலே ராமன் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த குழந்தை துஷ்டமா இருக்கு, எல்லாரையும் ஹிம்சை பண்றது, வேணன் அப்படின்னு பெயர், குழந்தைகள்லாம் பிடிச்சி ஹிம்சை பண்ணிட்டு இருக்கு, எல்லாரும் ராஜாட்ட போய் முறையிடுறார், ராஜா எத்தனை சொல்லி பார்த்தும் கேட்கல, ராஜாவுக்கே ரொம்ப வெறுப்பு அதிகமா போய் அங்க மகாராஜன் காட்டுக்கு கிளம்பிட்டார். ஒரு நாள் இந்த தொந்தரவு பொறுக்க முடியல, கதபத்தியம் வரம் மன்னியே சதபத்தியாத்து சுச்சாம் பதாத்து, இப்படி ஒரு குழந்தை பிறந்ததும் ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு நினைச்சாராங்க, இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தாதான் வைராக்கியம் வருமா, இல்லாட்டா வராதா, அதனால சில குழந்தைகள்லாம் இந்த பாக்கியத்தை அப்பாவுக்கு கொடுப்பா, எல்லா குழந்தைகளும் கொடுக்க மாட்டாங்க, அப்பாவுக்கு வைராக்கியம் அம்மாவுக்கு வைராக்கியம் இதெல்லாம் கொடுக்குற குழந்தைகள் இருக்கா, சரி நல்லதா போச்சு, அதனால என்னன்னு ஒரு நல்ல நாள்ல யார்கிட்டையும் ஒன்னும் சொல்லிக்காம காட்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரு ராஜ்யமானது ராஜா இல்லாம இருக்கக்கூடாது அப்படி அராஜகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேணனையே ராஜா வாக்கினாள். ஆனா அவனுடைய கொடுங்கோல் ஆட்சி ரொம்ப அதிகமா போன போது ரிஷிகளே கோபம் வந்து ஒரு சாபம் இடுற மாதிரி ஒரு ஹூங்காரம் பண்ணி அவனை ஒண்ணும் இல்லாதாக்கிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அராஜகம் ஆயிடுச்சு, ராஜாவே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப ரிஷிகள்லாம் இவனுடைய சரீரத்தை எடுத்து சரீரத்திலேருந்து ஏதாவது குழந்தை வருவான்னு சொல்லி போட்டு கடையறாங்க. அப்போ ரெண்டு குழந்தைகள் வந்தா முதல்ல நிஷாதன் அப்படின்னு பெயர், ரெண்டாவது தான் பிருத்து அப்படிங்கிறவர் வர்றார். அவருடைய கையில சக்கர ரேகை, கையில காலெல்லாம் சக்கர ரேகை இருக்கிற அப்படின்னா அவர் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சின்றார். பிருத்துமகா பிறக்கும் போதே ராஜாவா பிறந்துட்டார். பிருத்திரு வைன்யா அபியசிச்சியத அப்படின்னு வேதம், வேணனுடைய புத்திரன் பிருத்துன்னு இருந்த பிறக்கும் போதே அவருக்கு அபிஷேகம். சராஷ்டிரன் அபவத்து, ஆனா ராஜாவானா ராஷ்டிரமா இருக்கணும், ராஜா ராஷ்டிரம் தேசத்துல மொத்தமும் அவருடைய ஆட்சி இருக்கணும், அது அவரால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஹோமம் பண்ணார் அப்படின்னு வேதத்துல அவரை பத்தி ஒரு கதை இருக்கு. அப்படி வேதத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு கீர்த்தி உடையவர் இந்த பிருத்துங்கிறவர். அவர் ராஜ்ய பிரிவானம் ரொம்ப ஆச்சரியமா பண்ணார். இவருடைய அவதார கதை இதுதான். யாகத்துல வந்த பாயசம் ஒரு திவ்யமான பாயசம், அதனுடைய பலன் போய் வேணன் மாதிரி ஒரு குழந்தை பிறந்தானே அப்படின்னா அது இருக்கட்டும், அந்த பாயசத்தினுடைய பிரபாவம் தான் அடுத்தது பிருத்து பிறந்தது. நடுவில் அபாரவாளுடைய கர்மங்கிறது எத்தனையோ இருக்கு, அதை அனுபவிக்கணும். அந்த ராஜாவுக்கு இப்படி அங்க மகாராஜாவுக்கு காட்டுக்கு போகும்போது ஆயிடுச்சு, ஆனால் திவ்ய பாயசம் இல்லையோ, அதனால பெருமாளே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். பிருத்து மகாராஜன் அவதாரம் பண்ணி, அதாவது பெருமாள் இப்படி அவதாரம் பண்ணி என்ன சாதிச்சார்னா மூணு காரியம் சாதிச்சிருக்கார். முதல்ல இந்த பூமியெல்லாம் சரித்தளமாக்கி அங்கங்க நகரங்கள் கிராமங்கள் இதெல்லாம் நிர்மாணம் பண்ணி ஜனங்களை குடியேற்றினவர் அவர் தான். முன்காலத்தில் குகைகள் தான் இருப்பார் மனுஷர்கள்லாம், அங்கங்க சேர்ந்து இருக்க மாட்டார். காடுகள்லையும் குகைகள்லையும் இப்படி வாசம் பண்ணிட்டு இருந்த போது கிராமம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தி அந்த கிராமத்துக்கு ஒரு நதி தீரமோ இல்லை குளத்து தீரமோ அதை ஏற்பாடு பண்ணி அங்கே ஜனங்களை எல்லாம் குடி போக வைக்கணும். அங்கே பார்த்தா ஒரே மலையாக இருக்கும், அந்த மலையெல்லாம் சரி பண்ணி வாசத்துக்கு ஏற்றதாக அதை ஆக்கி ஜனங்களை குடிபெற வச்ச. இந்த மாதிரி கிராம நிர்மாணம் நகர நிர்மாணம் இதெல்லாம் பண்ணி மனுஷனுக்கு சமுதாயமாக வாழறதுக்கு கற்றுக் கொடுத்தது பிருத்து மகாராஜா. அதனாலே வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கறத ஆரம்பிச்சவர் இவர் தான். இன்னைக்கும் கூட வாஸ்து சாஸ்திரத்துல முதல்ல பிருத்து மகாராஜனான விஷ்ணு அவதாரத்துக்கு நமஸ்காரம் தான் ஆரம்பம். முதல்ல மங்கள ஸ்லோகமே பிருத்து மகாராஜனுக்கு தான். அந்த பிருத்து இந்த பூமியை தட்டி சரியாக்கி கொடுத்தபடினால்தான் இதுக்கு பிருத்வி அப்படின்னு பெயர் அப்படின்னு கூட பாகவதத்தில் இருக்கு. அடுத்து ரெண்டாவதாக இந்த பூமியில சரியா சசியங்கள் பயிர்கள்லாம் நல்லா விளையாம இருந்தது. அப்ப பூமாதேவியே போய் தட்டி கேட்டு ஏன் பயிர்கள்லாம் விளையல அப்படின்னு கேட்டு அவ ஏதோ சொல்ல, அதெல்லாம் கிடையாது அவரவர்களுடைய தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லி, நீ உன்னுடைய தர்மம் இது, நீ பயிரை கொடுக்க வேண்டியது அப்படின்னு அந்த பயிர் நல்லா விளையறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ண. பூமியில தான் நமக்கு சகல விதமான ஆகாரமும் இருக்கு, நெல் முதலான பயிர்களோ இல்ல மரங்களோ காய்களோ பழங்களோ இது எல்லாமே அங்கிருந்து வந்தாதானே உண்டு. பூமிக்கு வந்து வசுமதினு பெயர் சம்ஸ்கிருதத்துல, வசுனா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் மொத்தமும் பூமியில இருக்கான். ஆகார சாதனங்கள் மொத்தமும் கிழங்குலேருந்து ஆரம்பிச்சு மொத்தமும் பூமியில இருக்கு நமக்கு வேண்டியது. ஜலமானா அதுவும் பூமியில தான் இருக்கு, ஸ்வர்ணம் அப்படின்னா அதுவும் பூமியில தான் இருக்கு, பெட்ரோல் அப்படின்னா அதுவும் பூமியில தான் இருக்கு, எல்லாம் பூமியில தான் கிடைக்குது. பூமியில இருக்க முடியாத நம்ம வண்டி ஓடிடுது, பெட்ரோல்னாலும் சரி ஆகாரத்தினாலையும் சரி. அதனால அந்த பூமியை கூட்டு, நீ வசுமதினு உனக்கு பெயர் இருக்கு இல்லையா, பெருமாள் உனக்கு இத்தனை ஐஸ்வர்யம் கொடுத்துருக்க, அதை நீ சரியா செய்யணும் அப்படின்னு அவருக்கு சொல்லி பூமியையும் கடந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறது இவருடைய ரெண்டாவது பிரபாவம். மூணாவது பிரபாவம், இந்த மகாராஜருக்கு சுப்பிரபாதம் உடாதெல்லாம் பாடி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். ராஜாக்களுக்கு வந்திகள் அப்படின்னு சில பேர் இருப்பாள், ஸ்தோத்திரம் பண்றதுக்குன்னே சில பேர் சம்மணம் கொடுத்து வச்சிருக்கா, நீ ரெண்டு வேளையும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. அப்போ பிருத்து மகாராஜன் கூடாதுன்னு தான் ஸ்தோத்திரம் பண்றதுன்னா பகவானத்தான் ஸ்தோத்திரம் பண்ணணுமே தவிர மனுஷியான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுப்பா, ஸ்தவ்யஹா ஸ்தவப்ரியஹா ஸ்தோத்ரம் எல்லாம் பகவான் தான். மற்ற பேரை ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் வெறும் பொய்யா இருக்குமே தவிர சத்தியமா இருக்காது. பெருமாள்னா ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணன் அப்படிங்கிற ஆழ்வார். எத்தனை புகழ் சொன்னாலும் ஏற்கும் அவனுக்கு. மனுஷாலோ இவரை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா உடனே அவர்கிட்ட இருக்கிறத சொல்ல மாட்டாங்க, இல்லாததுதான் சொல்லுவோம். இது லோகத்துல சாதாரணம். ஏன் அப்படின்னா ஒருத்தரை கூட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிறத சொன்னா அவருக்கு கோபம் வந்து, இல்லாததுனால சேர்த்து சொன்னாதான் அவருக்கு திருப்தியா. அப்போ மாரியணைய கை மால்வரையக்கும் திந்தோள் என்று பாரிலோர் பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே அப்படிங்கிறார் ஆழ்வார். நீங்க இவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் வெறும் பச்சை பசும் பொய் தானே. பச்சை பசும் பொய்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பச்சை பொய் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பச்சை பச்சை பொய் இது ஆழ்வார் சொல்றது. அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சொல்றவர் இருக்காரு இல்லையோ அவருக்கும் தெரியும் நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னு, கேட்கிறவருக்கும் தெரியும் இவன் பொய் சொல்றான் அப்படின்னு. ஆனா அவன் சொல்லிட்டு இருப்பான், அவன் கேட்டுட்டு இருப்பான், அதுதான் பச்சை பசும் பொய். ஆனால் நீ என்ன ஸ்தோத்திரம் என்ன பண்ணு, எந்த அளவு ஸ்தோத்திரம் பண்ணு, அது பகவானுடைய ஒரு பெருமைக்கு குறைவாதான் இருக்கிறது, ஒரு கூடுதலா இருக்காது. அதான் ஏற்கும் பெரும்புகள். ஏற்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணன் தன்னை, ஏற்கும் பெரும்புகள் வன்குருகூர் சடகோபன் சொன்ன, ஏற்கும் பெரும்புகள் ஆயிரத்தொழிப்பத்தும் வல்லார், ஏற்கும் பெரும்புகள்ங்கிற நாலு ஏற்கும் பெரும்புகள் சொல்லிருக்கார் அந்த ஆழ்வார். அழகா பெருமாள் தான் ஏற்கும் பெரும்புகள், அந்த பெருமாளுக்கு சமமான ஏற்கும் பெரும்புகள் ஆழ்வார், அந்த ஆழ்வாருக்கு சமமான ஏற்கும் பெரும்புகள் திருவாய்மொழிக்கு, அந்த திருவாய்மொழிக்கு ஏற்கும் பெரும்புகள் அதை சொல்றவர். அழகா கொண்டு வந்து விடுற. அந்த மாதிரி பகவானை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். வாய்ப்பொண்டு மானிடம் பாட வந்த கவியே லல்லேன் ஆழ்வார் சொல்றார், என் வாயால் நான் இதுக்கு மனுஷனை பாடணும், பகவான் எனக்கே உளர். சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்று நின்றேன் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவன், கேட்காததையும் கொடுக்கக்கூடியவன் இருக்கும்போது நான் இதுக்கு மனுஷனை பாடணும் அப்படின்னார். இந்த ஒரு ட்ரெண்டு இருக்குங்கயா, இதை ஆரம்பிச்சு வச்சவர் பிரதம மகாராஜா. ஒரு ராஜாவா இருந்துட்டு அதுவும் பூமி மொத்தத்தையும் ஆளக்கூடிய ராஜாவா இருந்துட்டு என்ன ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற யாகத்தெல்லாம் அங்கங்க போய் சொல்றாரா, என்னை யாரும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆச்சரியமா ஒரு யாகம் ஒண்ணு பண்ணார், 99 அஸ்வமேத யாகம் பண்ணார், 100வது அஸ்வமேத யாகம் பண்ணச்ச இந்திரன் வந்து அந்த குதிரையை ஓட்டின்னு போயிட்டான். அஸ்வமேத யாகத்தை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குதிரையை ஓட்டி, ஒரு குதிரை ஒன்று இருக்கும், அந்த குதிரையை ஓட்டின்னு போயிட்டு அஸ்வமேத யாகம் நின்று போயிடும். அவன் நேரம் வந்து குதிரையை ஓட்டின்னு போறதுக்கு அவமானம் அவனுக்கு. இந்த வந்து ஓட்டின்னு போனான் அப்படின்னா எல்லாரும் பரிகாசம் பண்ண போறாளேங்கிறதுக்காக ஒரு மாறு வேஷம் போட்டோம்டா, கருப்பு வஸ்திரம் தரிச்சுண்டா, மேல சிவப்பு உத்திரியம் தரிச்சுண்டா, இன்னும் உடம்பு முழுக்க எதையோ எடுத்து பூசிண்டா, என்னென்னமோ மாலையெல்லாம் போட்டுண்டா, நெத்தியே தெரியாத மாதிரி பூசிண்டா, இன்னும் நேரம் வந்து இங்கேருந்து ஓட்டினான், குதிரையை எடுத்து போனான். அந்த பிருத்து மகாராஜனுடைய பிள்ளை ஒருத்தர் இருந்தார் குமாரன், அவர்கிட்ட மகரிஷி சொன்ன யாகம் பண்ணி வைக்கிறாரு, எந்த ஓட்டின் போறான் பாரு அஸ்வத்தை அப்படின்னா உடனே அவர் யுத்தத்துக்கு போனான். இந்திரன் பயந்து போய் ஓடி போட்டான், இவர் துரத்திட்டு போக. கடைசியில் இந்திரன் ஓடி போன வேகத்துல அவனுடைய வேஷம் மொத்தமும் களைஞ்சு போயிடுது, உத்திரி இந்த பக்கம் விழ, அவன் உடுத்திட்ட வஸ்திரம் இந்த பக்கம் விழ, மொத்தமும் களைஞ்சு போக எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் வேகம் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் இங்க வந்து சொன்ன உடனே பிருத்து மகாராஜன் வந்து அந்த இந்திரனை விட்டேனா பார் அப்படின்னு சொல்லி நான் யுத்தத்துக்கு போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மகரிஷிகள்லாம் சொன்னா அப்படி கிடையாது, யாகத்து நடுவில் யுத்தம் பண்ணக்கூடாது, யாகத்துக்கு அத்வரம் அப்படின்னு பெயர், இதுல யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது, அதனால வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னா. சரி அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, இந்திரனை நாங்க கவனிச்சுக்கிறோம்னா மகரிஷி, அவனை என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா இந்திரனுக்கு பயம் வந்துடுத்து. ராஜா கிட்ட இருந்தாலும் எப்படியாவது தப்பிக்கலாம், மகரிஷிகள் கிட்டேயும் தப்பிக்க முடியாது, சேந்திர தக்ஷக நியாயங்கிற மாதிரி இந்திரனோட ஆகுதி பண்ணிடுவான், இந்திரா வந்து ஆகுதியில் வந்து விழுணுவான். அதனால மெதுவாக ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்து, பிருதுகுர்த்தேகே பிருதோ பூயாத்தரிஹே கோன சதக்ருதும், பிரிது மகாராஜர் 99 யாகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கட்டும், இந்திரன் 100 யாகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு பிரிது மகாராஜரே சொல்லிட்டார். நான் 100 யாகம் பண்ணணும்னு பேருக்காக பண்ணல, பகவத் ஆராதனமா பண்ணிட்டு இருக்கேன். இல்ல 99 பண்ணா என்ன, 100 பண்ணா என்ன, பகவத் ஆராதனமா நடக்கணுங்கிறதுதான் முக்கியம். சரி நீ சதக்கிருதுவா இருந்துக்கோ, நான் 99 யாகம் பண்ணதா இருக்கட்டும், அதனால எனக்கு ஒன்றும் ஒரு குறவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்திரனே வெட்கத்தினால தலை குனிஞ்சான். நல்ல ஒரு சுபாவம் இருக்கணும், இது ஏட்டா போட்டிக்கு பண்றதில்லை யாகம்ங்கிறது. அந்த யாகத்துல சாட்சாத் பெருமானே நேர வர பிரிசு மகாராஜன் ஸ்தோத்திரம் பண்ண பெருமாள் வந்து அவருக்கு சேவையை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் வர. இந்த மாதிரி யாகம் பகவத் ஆராதனமா நடக்கிற யாகம், உத்தமமான யாகம்ங்கிறதுனால பெருமாளே நேரம் வந்து அவருக்கு சேவை கொடுத்துட்டு கிளம்பி போகணும்னு பார்க்கிறார். ஆனா பிரிது மகாராஜன் அவரை சேவிக்கலையாம், கண்ணால பார்க்கல. பெருமாள் வந்திருக்கார் அப்படிங்கிற பார்த்த உடனே கண்ணில் ஜலம் வந்துருக்கு அவருக்கு, அந்த ஜலம் கண்ணை அப்படியே மறைக்கிறதாம், அதனால நேரம் அவர் பார்க்க முடியல. பணியரும் புதிருமாலும் என் செய்கேன் பாவியேனேங்கிற தொண்டரி புடியாழ்வார் ரங்கநாதனை சேவிக்கலைங்க. கோயில் போய் பெருமாள் சேவிக்கணும்னா இப்படி ஒருத்தர் கிடந்துட்டு இருக்காரே அப்படின்னு தோணுவான், நமக்காக இந்த சம்சாரத்தில் வந்து கிடந்திருக்கிறாரேன்னு தோழி அப்படியே கண்ண ஜலம் வரைச்ச அப்புறம் எங்க பாக்குறது அப்படியே திரும்பிடுவார். கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பணியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. அந்த மாதிரி பிரிதுவனுடைய கண்ணை வந்து மறைக்கிறது ஜலம். பெருமாளும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி குருத்மான்ல தான் வந்தேன், அந்த கருடவானத்துக்கிட்ட போயிட்டார் பெருமாள். ஆனால் அவருடைய பலன் அவர் எவர் எதுக்காக வந்தாரோ அது நடக்கல. பிரிது மகாராஜனுக்கு சேவை கொடுக்கணும் அப்படின்னு தானே வந்தார் அவர், அது நடக்கல, அவர் சேவிக்கலையோ இல்லையோ. அதனால போறேன் அப்படின்னு சொன்னவர் போகலையாம், போறேன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறார். கருட வாகனத்தை மேல கை வச்சுட்டு கருடனுடைய தோல்ல தன்னுடைய திருக்கைகளை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நிற்கிறாரா, இவர் சரியாகி சேவிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. சாதிராஜோ ரச்சிதாஞ்சலி ஹரிம் விலோகிதும் நாசகதஸ்ருலோச்சனக பதாஸ்பிருசந்தம் க்ஷிதிமம் ச உன்னதே விநியஸ்தஹஸ்தக்ரமுரங்க வித்விஷஹ. ஆசிரமான சேவையாம் பிரிது மகாராஜன் சேவிச்சார். இந்த சேவை யாருக்கு கிடைக்கும், என்ன சேவையும் கேட்டா, கருட வாகனத்தில் பெருமாள் ஏழும் போது அதை நிறைய பேர் சேவிச்சிருப்பான், இல்ல கருட வாகனத்திலிருந்து கடைஞ்சி ஏகாந்த சேவையில பெருமாள் திரும்பி ஏழும் போது அதை நிறைய பேர் சேவிச்சிருப்பான். ஒரு திருவடி கீழே இருக்கு, இன்னொரு திருவடி கருட வாகனத்தில் இருக்கு, ஒரு கையினாலே கருட வாகனத்து மேல இப்படி வச்சுட்டு இருக்க கருட வாகனத்தில் ஏற போற அப்படி ஒரு சேவையா, அப்படியே கொஞ்சம் காத்துட்டு இருக்காரு இவருக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக. இது பிரிது மகாராஜனுக்கு மாத்திரம் இருந்த ஸ்பெஷல் சேவை, இது யாருக்கும் கிடையாது. பதாஸ்பிருசந்தம் க்ஷிதிமம் ச உன்னதே. உண்மையில கருத்மானையே வாகனமாக்கி அவரையும் கூட்டுன்னு போற பெருமாள் தானே, ஆனா இவர் சொல்ற வரைக்கும் கருத்மான் காத்துட்டு இருக்கார். இந்த ஒரு அழகான சேவையை அவருக்கு கொடுத்தார். உனக்கு பரம அனுகிரகம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் பெருமாள். பிரிது மகாராஜன் தொடர்ந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சனக்க சனந்தனாதிகள் குமாராதிகள் குமாரர்கள் 4 பேர் வந்து, நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணது இருக்கட்டும், யாகங்கள் பண்ணது இருக்கட்டும், ஞான மார்க்கத்தில் வந்திருந்து பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு அதை உபதேசம் பண்ணச்ச, அப்ப பிரிது மகாராஜன் சொன்னார், உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார் இல்லையா, அதனுடைய அர்த்தம் இப்பதான் புரியுது. அனுகிரகம் பண்றேன் அப்படின்னா ஆச்சாரியனை கொண்டு வச்சு அனுகிரகம் பண்றேன்னு அர்த்தம், அது காட்டில் வேற அனுகிரகம் கிடையாது. பெருமாள் சொன்னார், சரி என்ன பண்ண போறோம் பார்த்தேன், இதை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவர் கடைசியில தியான மார்க்கத்தில் போனார் அப்படின்னு. தொடர்ந்து இவருடைய வம்சத்தில் பார்க்கும்போது பிராச்சீன பரிஹிஷ் அப்படின்னு ஒரு ராஜா, அவருடைய சரித்திரம் ஒன்று விஸ்தாரமா இருக்கு. பாகவதத்தில் இருக்கிற திவ்ய சரித்திரங்கள் எல்லாம் விஸ்தாரமா சொல்ல முடியும், 7 மாத்திரம் இல்லை, 1 சொல்ல முடியாது, நிறைய இருக்கு. பிராச்சீன பரிஹிஷனுடைய குழந்தைகள் 10 பேருக்கும் சேர்த்து பிரச்சேதசர்கள் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. ஒருத்தருக்கு ஒரு பேர் வச்சுட்டு இருக்க வேண்டாம், எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பெயரா வச்சுடலாம் அப்படின்னு வச்சுட்டார். இவர்கள்லாம் அப்பாவுடைய அனுமதியை வாங்கிட்டு தபஸ் பண்ணணும் அப்படின்னு போக, நடுவில் ஒரு சரஸ் குளம் ஒன்று இருந்தது, அந்த குளத்திலிருந்து பரமசிவன் மேலே எழுந்து வர்றார். நீங்கள்லாம் பகவானை குறிச்சு தபஸ் பண்ண போறோங்கோ அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் பகவானை குறிச்சு மந்திரத்தை உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி, ஜிதந்த ஆத்மவித்துரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துவே பவதா ராதசாராத்தம்னு ஆரம்பிச்சு ருத்ரகீதம் அப்படிங்கிற பாகத்தை சொல்லிக் கொடுத்தார். எதுக்கு நீர் வந்து சொல்லிக் கொடுக்கும்? யாராவது கேட்டாங்க, உமா வந்து யாராவது ஆச்சாரியனா இருந்தே எனக்கு உபதேசம் பண்ணும் அப்படின்னு சொன்னால நீர் எதுக்கு வந்து சொல்ற அப்படின்னா, அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், எனக்கு என்னுடைய பக்தர்களை காட்டிலும் விஷ்ணு பக்தர்களை தான் ரொம்ப பிடிக்கும். என் பக்தர்களுக்கு நான் வந்து நல்லது செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன், நான் நல்லது செய்வேன். ஆனா என்னையும் உபேட்சிச்சுட்டு பகவத் பக்தர்களா யார் இருக்கா இல்லையா, அவ வந்து என்னுடைய கூட்டுக்காரர்கள் மாதிரி, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க பகவானை குறிச்சு தியானம் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு ஏதாவது கிஞ்சித்காரம் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து இதை சொன்னேன், இதையே கானமா பாடுவோம் அப்படின்னா அவருடைய அனுகிரகத்தையும் வாங்கிட்டு ஜலத்துக்குள்ள உட்காந்து தீர்க்க காலம் தபஸ் பண்றா. இவா பத்து பேரும் பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ண, அப்புறம் ஜலத்தையும் வெளியில வரைச்ச பார்த்தா காலம் மாறி போச்சு. எல்லாம் அந்த காலம் மாதிரி இப்ப இல்லை, வரிச்சே தெரியும் காலம் மாறி போச்சு அப்படின்னு இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வர, எதிர்க்க நாரதர் வந்தார். மகாஜானியா இருக்கிறபடினாலையும் பிரம்மர்ஷியா இருக்கிறபடினாலையும் பரம பாகவதரானபடினாலையும் அவரை கீழே விழுந்து பத்து பேரும் சேவிச்சு எங்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுவோ அப்படின்னு பிரார்த்திச்சார். நாரதர் சொன்னார், உங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா பகவானை சாட்சாத்காரம் பண்ணி முடிச்சிட்டோங்க, வேற ஏதாவது உபதேசம் பண்ணுங்களேன் அப்படின்னா, பகவான் கிட்ட பக்தியோட இருந்துட்டா வேற தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே கிடையாது, அதுல முடிஞ்சு போச்சு. வேற ஏதாவது விஷயத்துக்கு ஈடுபட்டு இருந்தவனா இங்க கொண்டு வரணும், இங்கே இருக்கிறோன்னு நூறு இடத்துல நம்ம காமிக்க வேண்டாம். யதா தரோர் மூல நிஷேசனேன திருப்யந்தி தஸ்கந்த புஜோபசாகாஹ பிராணோபகாரச்சயதேந்திரியாணாம் ததைவ சர்வார்கணமச்சுதேஜ்யா. அழகா சொன்ன, ஒரு மரத்துல பூ நல்லா இருக்கணும், காய் நல்லா இருக்கணும், பழம் நல்லா இருக்கணும், இலையெல்லாம் பச்சை பச்சை நல்லா இருக்கணும், விஸ்தாரமா இருக்கணும், நிறைய நிழல் கொடுக்கணும், மரம் நல்லா வளரணும் அப்படின்னா ஜலம் சேர்க்கணும். எங்க ஜலம் சேர்க்கணும்னா வேர்ல தான் ஜலம் சேர்க்கணும். எனக்கு காய் தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக காயில ஜலம் சேர்க்கக்கூடாது, எனக்கு பூதான் வேணும் அப்படிங்கிறதுக்காக பூ குறுந்தல ஜலம் சேர்க்கக்கூடாது. எப்படி ஆனால் மரத்துல வேர்ல ஜலத்தை சேர்த்தா அது எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி போமோ அந்தந்த இடத்துக்கு போய் அது எது பலனை கொடுக்குமோ, அந்த மாதிரி பகவான் அச்சுதன் கேசவன் இருக்காரு, அவருக்கு நீ பூஜை பண்ணியானா எல்லா தேவதைகளுக்கும் போகும், அங்கா தேவதா எல்லாருக்கும் திருப்தி. அதுல அவருடைய பிரசாதமாக யார் யாருக்கு என்னென்ன போகுமோ அதுதான் அந்தந்த இடத்துக்கு. என்ன சந்தியாவந்தனத்திலே ஆரம்பிச்சு எங்க பார்த்தாலுமே தேவதாந்தரங்கள் நிறைய பேர் இருக்கா. நாம ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி பிராத்த சந்தியாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். நடுவுல பிராச்சே திசை நமஹ, தட்சிணாயே திசை நமஹ, பிரதீச்சே திசை நமஹன் இருக்கு. திக் நமஸ்காரம், திக் நமஸ்காரம்ங்கிறது பண்ணலாம்னு ஒரு பட்சம், பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு பட்சம், ரெண்டு பட்சம் இருக்கு. தேசிகனே ரெண்டு பட்சம் சொல்லியிருக்காரு. ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பண்ணலாம் அப்படின்னும் போது நான் இந்த திக் தேவதையை நான் இதுக்கு நமஸ்காரம் பண்ணணும், பிராச்சி திக் தேவதையோ இல்ல கிழக்கு மேற்கு திக் தேவதையோ நான் இதுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா, நீர் பெருமாளை சேவிக்கிறது அந்த இடத்துக்கு தானா போகும், எந்த எங்க எப்படி எப்படி போகணுமோ அந்தந்த இடத்துக்கு அப்படி போகும். போகணும்னா அதுக்கு தெரியுமான்னா பெருமாளுக்கு தெரியும். அதனால பகவானை சேவிச்சபடினாலேயே சர்வதேவர்களுக்கும் திருப்தி அப்படிங்கிறது வந்துட்டபடினால பகவானை சேவிச்சதே போடும். வேற என்ன, வேற தேவதையுடைய மந்திரமோ அவளுடைய தந்திரமோ இல்ல அதை பத்தியோ பக்தியோ எதுவுமே நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால உங்களுக்கு உபதேசம் கிடையாதுன்ட்டார் நாரதர். பிராணேந்திரியா பிராணே பிராணோபகாராச்ச யதேந்திரியா நாம், இன்னொரு உதாரணம் ஒன்று சொன்னார். உபநிஷத்துல ஒரு கதை இருக்கு, இந்திரியங்களுக்குள்ள போட்டி வந்துருத்தான், எந்த இந்திரியம் சிரேஷ்டமானது அப்படின்னு. யோவைன சிரேஷ்டா, யார் சிரேஷ்டம், வாக்கிந்திரியம் சிரேஷ்டமா, கண்ணிந்திரியம் சிரேஷ்டமா, காது சிரேஷ்டமா அப்படின்னு இதுகளுக்குள்ள போட்டி வந்து இதுகள்லாம் என்ன பண்ணிட்டு ஒன்னு கொண்டு விவாதம் பண்ணிட்டு அதை முடிவு பண்ணிவிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒன்னு ஒன்னும் சரீரத்தை விட்டு வெளியில போச்சு. நான் ஒரு வருஷம் வெளியில போய் இருந்துட்டு வரேன், சரீரம் என்ன ஆறுது பார்க்கலாம். யார் வெளியில வந்தா சரீரம் ரொம்ப மோசமா டவுன் ஆயிடுச்சோ அவர் தான் முக்கியமானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முதல்ல வாக்கேந்திரியம் வெளியில போச்சு. ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வந்தது. என்ன ஆச்சு ஒரு வருஷமா அப்படின்னா, ஒண்ணு இல்ல சௌக்கியமா இருந்தோம், என்ன பேச முடியல அவ்வளவுதான். இந்த பேசாட்டா எனக்கும் சௌக்கியம், என் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் சௌக்கியமா போயிடுது, அதனால ஒண்ணும் குறவில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் காது இந்திரியம் வெளியில போயிட்டு கொஞ்சம் கழிச்சு திருப்பி வந்தது. என்னன்னா ஒரு வருஷ காலம் பதினா இருந்தேன், காது கேட்காம இருந்தேன், அதனால ஒண்ணும் குறவில்லை அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியும் போயிட்டு போயிட்டு வந்து திரும்பி வந்து உடனே ஒரு வருஷ காலம் அந்த இந்திரியம் வேலை பண்ணல அப்படிங்கிறது மாத்திரம் தானே. கடைசியில் இந்த பிராணன் அப்படிங்கிற முக்கிய பிராணவாயு இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில போகணும் அப்படின்னு அது கிளம்பிது. கடைசியா அதுதான் கிளம்புறது. அது கிளம்பி கொஞ்சம் அப்படி வெளியில போக ஆரம்பிக்கச்சியே மொத்த இந்திரியங்களும் போய் அந்த பிராணன் காலில் விழுந்து, நீ போகாதே போகாதே, நீ போனா எங்களுக்கு கஷ்டம், ஏன்னா நீ ஒரு க்ஷண காலம் உன்னை விட்டு பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது, இந்திரியங்களே நில நிக்கல இங்க, அதனால நீ தான் எங்களுக்குள்ளே ஜேஷ்டன், எங்களுக்குள்ளே சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லி. அதனால உபநிஷத்துல இந்திரியங்களுக்கு பிராணன் பெயர். இந்த பிராணவாயுக்குள் அதுக்கு முக்கிய பிராணன் அப்படின்னு பெயர், இல்லட்டா சிரேஷ்ட பிராணன் அப்படின்னு பெயர். பொதுவாக உபநிஷத்துல அப்படிதான் வரும். அப்போ இந்திரியங்களை எல்லாம் போஷணம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பிராணவாயுவை போஷணம் பண்ணணும், வேற ஒண்ணும் என்ன ஆகாரங்கள்ல சாப்பிடணும். கண்ணு நல்லா தெரியணும் அப்படின்னா கண்ணுக்குள்ள டிராப் பண்ண வேண்டாம், நல்ல கீரை முதலான நல்ல விட்டமின் உள்ள வஸ்துக்களை சாப்பிட்டா ஒரு கண்ணு நல்லா தெரியும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். காது நல்லா கேட்கணும் அப்படின்னா, அடி எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு காது கேட்கல சரியா, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி காது சரியா கேட்கலங்கிற எண்ணம் வந்துடுச்சு, இன்னும் டாக்டர் கிட்ட போய் கேட்டேன், 200 ரூபா ஃபீஸ் முதல்ல, காது சரியா கேட்கல அப்படின்னா அவர் என்ன பண்ண, ஒரு டார்ச் ஒன்று அடிச்சு உள்ளுக்குள்ள பார்த்தார். இல்லை மொத்தத்தில் பார்த்தா ஒன்றும் டேமேஜ் இல்லையே அப்படின்னு, நான் டேமேஜ்னு வரல இங்க, காது அப்படிதான் இருக்கு, காது கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னா இதுக்கு வைத்தியம் கிடையாது. இவ்வளவு உங்களுக்கு சத்து குறவுனால இது கேட்க மாட்டேங்கிறது, அவ்வளவுதான், உங்க சத்து கூட்டுக்கும் அவ்வளவுதானே தவிர, எங்க கிட்ட வந்தாங்கன்னா நாங்க டேமேஜ் இருந்தாதான் நாங்க பார்ப்போம், அது இல்லதான் எங்களுக்கு பார்க்க தெரியாது அப்படின்ட்டு. அதனால சர்வ இந்திரியங்களும் வளரணும்னா பிராணம் நன்னா இருக்கும், ஆகாரம் நல்லா இருந்தா இந்திரியங்களுக்கு தானா எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ, எந்தெந்த இந்த விட்டமின் ஏ பி சி டி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எதாவது எந்தெந்த இந்திரியத்துக்கு போகணும் அப்படிங்கறதெல்லாம் பெருமாள் பார்த்துக்கிறது. அதுக்கு நம்ம சாப்பிட்டா அதுக்கு தெரியுமான்னு கவலைப்பட வேண்டாம், அது எது எங்க போகணுமோ அங்க போகும். அதனால இந்திரியங்கள் நன்னா இருக்கும். பிராணோபகாரேந்திரியானாம் அப்படிதான் சர்வ தேவதைகளுக்கும் பிராணனாக பகவான் இருக்கான். எல்லா தேவதைகளும் இந்திரியங்கள் மாதிரி இருக்கு, பலனை கொடுக்கறது, ஆனா பிராணனாக பகவான் இருக்கான் அப்படிங்கிறபடினால அந்த பிராணனை போஷணம் பண்ணா போதும், இந்திரியங்களுடைய போஷணங்கிறது தானா வந்துடும். அப்ப இவர் போய் சாட்சாத் வைஷ்ணவராக இருக்கிறவர், இவரை சேவிக்கலையே அவரை சேவிக்கலையே இவரை சேவிக்கலையே அப்படின்னா பகவானை சேவிக்கிறாரோ இல்லையோ, அதுவே சர்வாருகணம், மற்ற தேவர்கள் எல்லாரும் திருப்தி அடையறாள் அதுல அப்படின்னு ஒரு பரம தத்துவத்தை நாரதர் வந்து உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. இப்படியாக இந்த வம்ச சரித்திரத்தை எல்லாம் சொல்றார். இது வந்து உத்தானபாதருடைய வம்சத்துல வந்து ராஜாக்களுடைய சரித்திரம், இன்னும் பல சரித்திரங்கள் இருக்கு, இந்த கூட மேல நமக்கு இன்னைக்கு பிரியவிரதருடைய சரித்திரம் பார்க்கணும். சுவாயம்புவனுக்கு 2 குழந்தைகள் இருந்தான்னு பார்க்கணும், பிரியவிரதர் அப்படின்னும் உத்தானபாதர் அப்படின்னும். பிரியவிரதருடைய கதையை சொல்லணுமே அப்படின்னா அதை ஆரம்பிக்கிறார். பிரியவிரத பரமபாகவத நாரதஸ்ய சரணோபசேவையா அஞ்சசா அவகிருத பரமார்த்த தத்வ பிரம்மசத்ரேண தீட்சிஷ்யமான. ஸ்ரீமத் பாகவதத்திலே கத்தியமா வரும், பல இடம் பத்தியமா வரும், ஸ்லோகமா வரும். சாட்சாத் சுவாயம்பூ மனுவனுடைய புத்திரார் அப்படின்னாலே பரம பாகவதராக இருந்தார், ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருந்தார். அவருடைய ஆச்சாரியன் நாரதர் அவருக்கு அடிக்கடி வந்து கிதோபதேசம் பண்ணுவாராம், வைராக்கியத்தை உபதேசம் பண்ணுவாராம், இதெல்லாம் இருக்கட்டும் ராஜ்யத்தை விட்டுட்டு போகணும், கிரகஸ்தாசிரமத்தை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கணும், இப்படி அப்பப்போ வந்து அதனுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்றாரு. தெரியாதா சன்னியாசாசிரமம் மோக்ஷாசிரமம் அப்படின்னு பெயர், அதுல வைராக்கியம்தான் பிரதானம் இப்படி எல்லாம் சொல்லுவார். ஒரு நாள் நாரதன் நேரம் வந்திருக்கச்சு, ஆச்சாரியன் வந்திருக்காருன்னு அவர் சேவை பண்ணி அவருக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கச்சு, விஸ்தாரமாக சன்னியாசாசிரமத்தை பத்தி இவர் சொன்னார். அவர் சொல்லும்போது அப்பவே சன்னியாசம் வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு வந்துருத்தான், அந்த அளவு ஆச்சரியமா எடுத்து சொன்னார். சொன்னா உடனே கேட்டுடுறோங்கிற எண்ணம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நாரதஸ்ய சரணோபசேவையா, ஆச்சாரியனுடைய திருவடி அனுகிரகம், வினா மகற்பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு ஒரு ஜடபரத சரித்திரத்தில் அர்த்தங்கள் எல்லாம் புரியணும் அப்படின்னா ஆச்சாரிய பக்தி இருந்தா தான் புரியும், இல்லட்டா புரியாது. வித்வத் சேவா விமல மனசா வெங்கடேசேன க்ளுப்தஹா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகர். ஆச்சரியமா அனுபவிக்கிறார் பெருமாள் பகவத்யான சோபானத்தில். இந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, பெருவாளுடைய அனுகிரகம் தெரிஞ்சது, இல்லட்டா தெரியாது. அஞ்சசாவகத பரமார்த்த சதத்வஹா, நாரதருடைய சுசுரூஷை பண்ணி பண்ணியே பரமார்த்தத்தை புரிஞ்சின்றவர் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு தயாராயின்றிருக்க. அந்த சமயத்துல ஆகாசத்துல பிரகாசம் தெரிகிறது, ஏதோ நட்சத்திரங்கள்லாம் பூமியில இறங்கி வரா மாதிரி இருக்கு. என்ன இதுன்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காரு. நட்சத்திரம் எப்படி பூமியில இறங்கி வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. கிட்ட வரைச்ச பார்த்தா விமானங்கள் எல்லாமே விமானத்துல தேவர்கள்லாம் உட்காந்து வரா மாதிரி வந்துட்டு இருக்காரு. யாரோ வரா போல இருக்கு, தேவர்கள் தான் வரா போல இருக்கு ஆகாசத்திலிருந்து அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய விமானத்துல முன்னாடி பிரம்மா உட்காந்துருக்காரு. இன்னும் அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்னும் பல தேவர்களும் எல்லாரும் இந்த பிரியவர்தனை பார்க்கணும் அப்படின்னு வரா. பிரம்மாவுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க, பிரியவர்தனுக்கு இந்த சிருஷ்டிய சொல்லி நீ வந்து ஜெகத் சிருஷ்டிய பண்ணணும் அப்படின்னு பிரியவர்தனுக்கு சொல்லணும். அதுதானே பிரம்மாவுடைய காரியம், அதுதானே முதல்ல என்ன பண்ணிட்டு இருக்க, அதனால அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வர. இப்ப நாரதர் சொல்றதுக்கு நேர் இது, இதெல்லாம் எதுவும் வேண்டாம், சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது. நாரதர் இங்க வருவார், இதை சொல்லுவார்னு தெரிஞ்சுதான் நாரதரோட அப்பா வர அவர் வர. நாரதர் வரத்துக்கு முன்னாடி நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக வர. ஆனா சாரி கொஞ்சம் லேட்டா எடுத்துக்கணும், லேட்டா இருக்க வந்துட்டு இருக்க. இப்பதான் இவர் வரப்போறங்கிறதுக்காக முன்னாடியே நாரதர் வந்துட்டாரு. அப்படின்னா யாரோ வரத பார்த்தாலும் பிரம்மா மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு உடனே பிரியவரத பக்கத்துல நாரதரை பார்த்து, நாரதரே யாரு சாட்சாத் பிதாமகர் பிரம்மாவரா போல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். பக்கத்துல பார்த்தா பக்கத்துல அவரை காணும் நாரதர். எங்க காணுமே, இங்கதானே பேசிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தா, அப்படி ஆகாசத்துல பார்த்தான்னா அந்த பிரம்மாவுக்கு கை கட்டி அடியேன் அடியேன் அப்படின்னு அவர் கூட வந்துட்டு இருக்காரு. இங்கதான் பக்கத்துல இருந்தா திடீர்னு அந்த தாரமாயி அங்க போய் நின்றுட்டு அவர் பிதா நாரதருடைய அப்பாவன அப்படின்னாலே அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செட்டில் கடந்து விட்டார். சரின்னு பிரம்மா முன்னாடி வந்து பிரியவரதர் கிட்ட அழகா ஒரு உபதேசம் பண்ணார். நீ வந்து காட்டுக்கு போயிட்டு இருக்க, இப்போ அங்க போய் அங்க போய் சன்னியாசம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பாக்குறஸ்ய மனேஷ்வபி சாஸ்தேஷத்னா ஜிதேந்திரிய சாத்மரதே புதஸ்ய கிரகாசிரம கிண்ணு கரோ தவத்யம். நீங்கிருந்து சன்னியாசம் வாங்கிட்டு போனபடினாலேயோ இல்ல காட்டுக்கு போனபடினாலேயோ வைராக்கியம் வந்துடும் அப்படின்னு நினைக்காதியோ. ஏன்னு கேட்டானா, நம்முடைய சத்ரு அப்படிங்கிறவர் அங்கேயும் இருக்க, நீ இங்க இருந்தா மாத்திரம் இல்ல அங்கேயும் தான் இருக்க. ஆறு சத்ருக்கள் இருக்கானோ, அஞ்சு இந்திரியங்களும் மனசு அப்படின்னு ஒரு இந்திரியம், ஆறாவது இந்திரியம், இவ ஆறு பேர் தான் சத்ரு, வைராக்கியத்துக்கு நேர் எதிர் சத்ரு. ஏன்னா இவ இழுக்க ஜிக்வை கதோச்சுத கருஷதிமா வித்ருத்தா அப்படிங்கிறார் பிரகலாதர். அப்பா நாக்கு ஒரு பக்கம் இழுக்கிறது என்ன, கண்ணு ஒரு பக்கம் இழுக்கிறது, காது ஒரு பக்கம் நம்மளை பிடிச்சு இழுக்கிறதா. சுவாமி தேசிகன் சொல்ற, எப்படி முதலில் வந்து யானையை பிடிச்சு இழுக்கிறதோ அந்த மாதிரி என்ன பிடிச்சு இழுக்கிறது அப்படின்னு. கிரகேதிபாகம் விஷயர் விக்ருஷ்டகான் என்ன இழுத்துன்னு இருக்கு வேகம். என்ன கேட்டா கோயில வரும், பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்ட்டுதான் கோயில்ல வரும். கண்ணார பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு கோயில் வரும்போது பக்கத்துல யாரோ ஏதோ பேசுறால உடனே காது இழுக்கிறது, உடனே அவனோட பேச்சுல கலந்துக்கிறோம். அப்படியே இருக்கும்போது கமகமான ஒரு வாசனை ஒண்ணு வருதா, உடனே மூக்கு இழுக்கிறது, மடப்பள்ளி இன்னைக்கு என்ன பிரசாதம் அப்படின்னு அப்படி போறது நமது. இப்படி ஒரு ஒரு இந்திரியமும் நம்மளை அந்தந்த பக்கம் இழுத்துட்டு பகவான் கிட்ட நம்மளை ஈடுபடாம விடாமல் ஈடுபட விடாமல் பண்ணிட்டு இருக்கும்போது நீ உண்மையில வைராக்கியம் வாங்குற அப்படின்னா இப்ப இந்திரியங்களையெல்லாம் விட்டுட்டு போகணும், அது ஒன்னால முடியுமோ? நீ காட்டுக்கு போகும்போதே இப்போ உன் சரீரத்தோடு கூடியும் உன்னுடைய இந்திரியங்களோடையும் கூட சேர்த்து போறையும், அப்போ உன்னுடைய சத்துருக்கள் கூட இருக்காளோ, அப்போ ஆபத்துங்கிறது நாட்டில் இருக்க மாதிரி காட்டிலையும் இருக்கு, அது ஒன்றும் குறம் கிடையாது. பயம் பிரமத்தஸ்ய வனேஷ்வபி ஸ்யாது யதஸ்ஸாஸ்தே சகஷத் சபத்னஹா. என்ன கோவிச்சுண்டா ஆத்துல மாமிகிட்ட கோபம் வந்துருத்து, உங்கூட குடும்பம் நடத்தாத காட்டிலும் கூறாதே சன்னியாசம் குள்னு ஒரு வச்சனம் இருக்கு, அதனால நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் காசிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போனான். கங்கையில் போய் தீர்த்தாமண்டு சௌக்கியமா இருக்கலாம் பார்த்தான். கார்த்தால ஆயிடுச்சு, ஏதோ கிடைச்சிது, மத்தியானம் 3 மணி ஆச்சு, என்ன பண்றதுன்னு பார்த்தான். இத்தனை ஆத்துல இருந்தா ஒரு டிஃபனாவது கிடைக்கும், இங்க இருந்தா ஒண்ணுமே இல்லையே, அதுக்கும் வழி இல்லாம இருக்கோமே அப்படின்னு நினைச்சா. அப்ப என்ன ஆகுது, சன்னியாசமாகியும் பிரயோஜனம் இல்லையே. அதனால இந்திரியம் இருக்கொள்ள இந்திரிய ஜெயம் வேணும். ஜிதேந்திரிய ஆத்மரத்தின் புதஸ்ய கிரகாசிரம, இதே கிரகத்திலே இருந்தோம், கிரகாசிரமத்திலேயே இருந்துருந்தோம், இந்திரியங்களை ஜெயிச்சுட்டு இருந்துட்டான்னா அப்புறம் என்ன இருக்கு, என்ன குறவு இங்க? கிரகாசிரம கிம்னு கருத்வத்யம், இந்திரியங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டா அடுத்த ஸ்லோகம் சொல்ற, தொந்தப்ஜனாபங்கிரி சரோஜபாத துர்காஸ்ரிதோ நிர்ஜித ஷட் சபத்னஹ புங்க்ஷேஹ போகான் புருஷாதிதிஷ்டானே. இந்திரியங்கள் என்ன ஆகாரம் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கறது, அவ்வளவுதான். அந்தந்த இந்திரியத்துக்கு ஒரு ஆகாரம் இருக்கு. கண்ணுக்கு சில காட்சிகள் அது ஆகாரமா கொடுக்கணும், காதுக்கு சில மியூசிக் மாதிரி சிலது ஆகாரமா கொடுக்கணும், கைக்கு சில காரியங்கள் கொடுக்கணும், அந்தந்த இந்திரியத்துக்கு சாப்பாடு போடணும். நான் பகவத்கீதையிலே அதான் சொல்றேன். அப்ப கண்ணன் என்ன சொல்ற, இந்திரியங்களுக்கு சாப்பாடு போட வேண்டியிருக்கோ இல்லையோ, இல்லாம விட முடியோ இல்லையோ, அப்ப இந்திரியங்களுக்கு ஆகாரமா என்ன போடு, நான் தான் ஆகாரம் உன்னுடைய இந்திரியங்கள், கண்ணால என்ன பார்த்துன்று, காதால என்னுடைய கதைகளையெல்லாம் கேட்டுன்று, கையால எனக்கு அர்ச்சனை பண்ணின்று, இந்திரியங்களை வெறுமை இருன்னு சொன்னதா போக வரும், அதுக்கு நல்ல வெறுமை இருக்கிறதுக்காக தொந்து அப்ஜனாபாங்கிரி சரோஜ பாத துர்காசிரிதா. ஒரு பெரிய கோட்டை பெருமாளுடைய திருவடி அப்படிங்கிறது ஒரு கோட்டையாம், அந்த கோட்டைக்குள்ள நீ இருக்கணும். மொத்தமுமே திவ்ய தேசத்துல வாசம்னா என்ன கேட்டா ஒரு கோட்டைக்குள்ள இருக்கும் நாம, ஏன்னா கோயிலை சுத்தி நாம இருக்கோம் இல்லையோ. அப்போ பகவத் சித்தையே எப்பவும் ஒண்ணு இருக்கு, பார்க்கறதுக்கு நமக்கு பகவான் இருக்கார், கேட்கறதுக்கு பகவான் இருக்கார், இன்னும் கையில அர்ச்சனை பண்றதுக்கு பகவான் இருக்கார், புஷ்பம் இருந்தா சமர்ப்பிக்கிறதுக்கு பகவான் இருக்கார், இதெல்லாம் வெளியில எங்கேயும் போனா இல்லையோ இல்லையோ. அதனால இந்த மாதிரி திவ்ய தேசம் அப்படிங்கிற ஒரு கோட்டையில நீ இருந்துட்டீங்கன்னா நீ வந்து இந்திரியங்களை ஜெயிச்சுடலாம். இந்திரியங்களை ஜெயிக்கிறதுனா மொத்தத்தையும் விஷயமே இல்லாமல் பண்ணி இந்திரியங்களுக்கு அதை பட்டினி போடுறது அப்படின்னா அது ஒரு நாளும் கிடையாது, அது நடக்காது. விஷயாக வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டா நிவர்த்ததே. பகவத்கீதையில கிருஷ்ணன் இதை சொல்றான், என்னதான் விட்டாலும் அது விடாது, அதுக்கு ஒரு ரசம் ஒண்ணு இருக்கு, அந்த ரசத்தை பிடிச்சுக்கும், விஷயத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு ஒரு சீலம் ஒரு வாசனை அது இருக்கு இல்லையா, அது போகணும்னா நீ வேற ஒண்ணு கொடுக்கணும். அதனால என்னையே ஆகாரமாக கொடு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு பகவான் சொன்ன மாதிரி நீ வந்து பகவானையே நம்பி வந்து கண்ணாலே பகவானை சேவிக்கணும். எத்தனை ரூபங்கள் இருக்கு, அத்தனை ரூபங்களை சேவிக்கணும் அப்படின்னு இருந்தால் ஒரு கிரகாசனத்திலேயே இருந்துக்கும், அப்படியே இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அனுபவிச்சுடும். வேண்டாம் சொல்லு, கண்ணாலே அனுபவிக்கணும், காதுனாலே அனுபவிக்கணும், பகவான் எதை கொடுக்கிறாரோ அதை அனுபவிச்சுருக்கணும், அவ்வளவுதானே. உத்தவர் சொன்னார், உச்சிஷ்டோஜினோ தாசாக தவ மாயாந்தரே மகி. இவருக்கு எந்த கவலையும் கிடையாது, இந்திரியங்கள்லாம் இழுக்கிறதோ இழுக்கிறதோ அந்த கவலையெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா உமக்கு திருவாராதனம் பண்ணி அதை சாப்பிட்றோம், நாங்கள் நீர் உடுத்து கடையில பீதகவாடையே உடுத்தின்னு இருக்கோம், உமக்கு புஷ்பம் அப்படின்னு என்ன இருக்கோ அந்த புஷ்பத்தை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் தலையில சுடிக்கிறோம், உம்முடைய சந்தனம் அப்படின்னு கொடுத்தா அதை நாங்கள் பூசிக்கிறோம், பகவத் பிரசாதமா எது வந்தாலும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவத்துக்கு குறைவில்லையே, நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாலி சேவகமும் கை அடைக்காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யடை நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல. எனக்கு என்ன குறை, நல்ல நெய்யோடு கூட பிரசாதம், நெய்யில பிரசாதம், பிரசாதத்துல நெய் இருக்கும், ஆனா சொல்ற நெய்யில பிரசாதம் இருக்கும், நெய்யடை நல்லதோர் சோறும் கோயில் பிரசாதம், நெய்யடை நல்லதோர் சோறு நேதமும் அத்தானி சேவகம் பெருமாள் சந்தையில கைங்கறி விழுந்து ஓயாம, எனக்கு எனக்கு ஓய்வு இல்லை அப்படிங்கிற வேத பாராயணக்காரங்க என்ன கேட்டா கைங்கறியை மாறி மாறி இருந்தது, கை அடைக்காயும் வெத்தலை பார்த்து கழுத்துல மாலை சொர்ண மாலை காதுக்கு குண்டலம் எல்லாம் மொத்தமும் பகவானுடைய பெயரை சொல்லி பகவானுக்காக நம்ம இருந்துட்டு இருக்கோம், அப்படியே எங்க வாழ்க்கையை கழிச்சுடுறோம், எங்களுக்கு போய் இந்த மாயை அப்படின்னோ இல்லை அஞ்ஞானத்தில் விழுந்துட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எதுவானாலும் சாப்பிட்றதானாலும் உடுத்துறதானாலும் குடிக்கிறதானாலும் பார்க்கறதானாலும் கேட்கறதானாலும் எல்லாம் பகவானோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு இருந்தா நீ கிரகசாஸ்திரத்தில் ஆச்சரியமா தாராளமாக இருந்துட்டு இருக்கலாமே, அப்படியே இருந்துட்டு இருக்கலாமே, ஒரு குறவும் இல்லையே அப்படின்னு தீர்க்கமான ஒரு உபன்யாசம் ஒன்று பிரம்மா பண்ண அவர் புத்தியை மாற்றின்னு விட்டார். நான் நாரதரை பார்க்குறேன், நான் இவர் என்ன சொல்ல போறேன், சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. தயோஹோ அபிஷமம் ஈக்ஷமானயோஹோ, நாரதர் பிரம்மாவை வந்து ஸ்னேகத்தோட பார்க்கறாரா, பிரம்மாவும் நாரதர் ஸ்னேகத்தோட பார்க்கறாரா, இந்த பார்த்து புரிஞ்சுட்டார், சரி ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டாங்க, வேற வேற சொல்றா அப்படின்னு நினைச்சோம். ரெண்டு பேரும் ஸ்நேகத்தோட தான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரியவர்த்தர் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிரகஸ்தாசிரம தர்மத்தை சுவீகரித்தார். பிரியவர்த்தருடைய புத்திரர் அவர் அக்னித்ரா, அக்னி அவருடைய குழந்தைகளுக்கு அக்னியுடைய பெயரை வச்ச அக்னித்ரன் ஆரம்பிச்சு, அல்ல அவருடைய ஜேஷ்ட புத்திர ராஜாவா இருந்தவர் அப்சரசமேவ அனுதினம் அனுமன்யமானஹா. அவருக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, ஒரு அப்சரஸ்திரீ பூர்வசித்தின்னு பெயர். அவளை விட்டு வேற விஷயத்தை நினைக்க முடியல அவரால், ரொம்ப அழகா இருப்பாள். அதனால அவளுக்கு எது பிரியமோ அதையே செஞ்சுண்டு, அவளுக்கு என்ன ஆகாரமோ அந்த ஆகாரத்துக்கே ஏற்பாடு பண்ணி, அவளுடைய பிரீத்தி தான் பரம லட்சியம் அப்படின்னு இருந்துட்டு ஒரு வாழ்நாள் நோக்கு அப்படியே போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ராஜா வந்தார், நாபிஹி அப்படின்னு பெயர் அவருக்கு. நாபிரபத்ய காமோ பிரஜயா மேருதவ்யா பகவந்தம் யஜ்ஞ புருஷம் அவஹிதாத்மா யஜத. குழந்தை இல்லை அவருக்கு. உடனே யஜ்ஞ புருஷனான பகவானை குறிச்சு யாகம் பண்ணி ஒரு புத்திரன் பிறக்கணும், பகவானை போலேயே ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நன்ன லோகங்களையெல்லாம் ரட்சணம் பண்ணக்கூடிய புத்திரன் வேணும் தான் க்ஷத்திரியர்கள் ஆசைப்படுவோம். அவளுக்கு வேண்டியது க்ஷத்திரியர்களுக்கு லோக ரட்சணம்ங்கிறது முக்கியமான விஷயம். குழந்தை வேணும் குழந்தை வேணும்னா, இந்த குழந்தை இல்லாட்டா இந்த ராஜ்யத்தை வேற யாராவது எடுத்துன்னு போடுவான். அவன் வந்து தன் ராஜ்யத்தை பார்க்குற மாதிரி இதை பார்த்துக்க மாட்டான், அவனுக்கு என்ன கவலை. அதனால அவன் என்ன பண்ணுவான் கேட்டா கொடுங்கோல் தான் பண்ணுவான் இந்த இடத்துல. அதனால ஜனங்களை ரெண்டா ரட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதா இவர் குழந்தைகள் வேணும்னு நினைப்பான். அப்போ நல்ல குழந்தை ரட்சணம் பண்றதுக்கு நல்ல குழந்தை வேணும் அப்படின்னா பகவான் தானே ரட்சணம் பண்றதுக்கு நல்ல குழந்தை. அதனால பகவான மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷிகளுக்கெல்லாம் சொல்லி இப்படி ஒரு யாகம் பண்ணுங்கோ அப்படின்னா, பகவந்தம் யஜ்ஞ புருஷம் பகவானை குறிச்சே யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு ரொம்ப சிரத்தையோடு கூட இந்த யாகம் நடக்கச்சு ஒன்னு ஒன்று கவனிக்கிறார். அவரும் விஷ்ணுவைதம் நம்மமா அப்படின்னா பகவான் விஷ்ணுவை தியானம் பண்ணி விஷ்ணுவைதம் நம்மமா அப்படிங்கிறார். பகவான் சர்வேஸ்வரன் ஆசிரிய வாத்சன்யன் அப்படிங்கறதை தெரியும்படியாக நேரம் அந்த இடத்துக்கு வந்துட்டார். பிரத்யட்சமாக ரித்விக்குகள்லாம் எதிர்பார்த்தார், பகவான் வருவார் அப்படிங்கறத எதிர்பார்க்கார், பகவான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு தெரியும். முன்னாடி நேர பகவானே வந்து நிக்கிறத பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்றார்கள். அவர் ரித்விக்கள் சதஸ்ல இருக்கிறவர்கள் எல்லாருமா சேர்ந்து நின்று நமோ நம இத்தே தாம்பத்து சதுபசிக்ஷிதம். நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணோம்னா என்ன பண்ண போறோம், நமோ நம அஸ்மாக்கம் அனுபதானாம். எங்களுக்கு எது தெரியும் தெரியலேங்கிறது இருக்கட்டும், நமோ நமஹா அப்படின்னு சொல்றோம், இந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன நமோ நமஹாங்கிறது போய் ஒரு ஸ்தோத்திரமான ஸ்தோத்திரம்னா தீர்க்கமா நன்னா பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டா, என்ன பெரிய பெரிய ஸ்தோத்திரம் பண்றவாளும் உன்னுடைய பெரிய ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டானா என்ன, அவளும் முடிக்கல இல்லையா, அவளும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தானே இருக்கான். அதனால நாங்க ஆரம்பிக்கவே இல்லை, இதுவே போறோம் எங்களுக்கு. ஆரம்பிச்சாலும் முடிக்கிறதா தெரியல, யாராலையும் முடிக்க முடியாது. அதனால அவர்களும் முடிக்கல நாங்களும் முடிக்கல, எங்களுக்கு ஏதாவது சதுபசிக்ஷிதம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் எங்களுக்கு இதைதான் சொல்லிக் கொடுத்துருக்கா, பகவானுடைய பெருமையை பூர்த்தியா சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால நாம் அதை தோத்து போயிட்டோம். இசுக்ஷயா நிவர்த்தந்து நாந்தரிக்ஷிதிக்ஷயாது மதிக்ஷயாது நிவர்த்தந்தே என்ன கோவிந்த குணக்ஷயாது. ஆகாசத்தில் இங்கிருந்து பந்து தூக்கி போட்டோம்னா அப்படியே கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வந்துருக்கு. ஏன் காரணம், ஆகாசத்தில் அதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லையா அப்படின்னா, இடம் இல்லைங்கிறது கிடையாது, அந்த பந்துக்கு அவ்வளவுதான் சக்தி இருக்கு, நம்மளுடைய சக்தி அவ்வளவுதான் பந்த தூக்கும்போது. அந்த மாதிரி பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நிறுத்துறவா ஏன் நிறுத்துறா அப்படின்னா, அவருடைய குணங்கள் முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிறது கிடையாது, இவாளுடைய சக்தி முடிஞ்சு போயிடுது அவ்வளவுதான். இதுக்கு மேல இவாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியல அப்படிங்கிறது தானே. அதனால சத்துக்கள் எல்லாம் மகான்கள் எங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறது என்ன கேட்டானா, நமோ நமஹா அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னா, சரி இப்படி சொன்னாலே நமோ நமஹான்னு சொன்னா அதனால பகவானுக்கு திருப்தி வந்துருமா, ஒண்ணுமே சொல்லலையே, ஒரு ஸ்தோத்திரமும் பண்ணல ஒரு குணமும் சொல்லல நமோ நமஹா அப்படின்னு சொன்னா அப்ப அதனால திருப்தி வந்துருமா அப்படின்னு கேட்டா, பரிஜன அனுராக பரிஜன அனுராக விரச்சித சபல சப்த சம்பலித சித கிசலைய தூர்வாங்குரை சம்பிருதையா பரம பரிதுஷ்யசி. உமக்கு இதுலதான் திருப்தி இல்லை, உமக்கு திருவாராதனம் பண்றேன்னு ஒருத்த ஆரம்பிக்கிறான், வாயில கொடுக்குன்னு நாலு மந்திரத்தை சொல்றான். அவன் சொல்ற மந்திரம் என்ன அப்படிங்கிறது அவனுக்கும் புரியல, அதை கேட்கற உமக்கும் புரியல. ஜல் ஜல் ஜல் ஒரு நாலு சப்தம் கேட்கறது, இந்த பக்கம் பார்த்தா மணி அடிச்சுட்டு இருக்கான், அந்த பக்கம் பார்த்தா உதிரநிலை சப்தம் கேட்டுருக்கு, வாயில பார்த்தா ஏதோ ரெண்டு மந்திரத்தை சொல்றான். இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா பரம பரிதுஷ்யசி, ரொம்ப சந்தோஷம், இவன் எனக்கு திருவாராதனம் பண்ணான் அப்படின்னு சொல்லி. வெள்ளையா ஒரு புஷ்பத்தை பறிச்சுக்கிறான், இதை வச்சு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு. உண்மையில நித்திய சூரியெல்லாம் சீவிங்கிற லோகத்துல பண்ணக்கூடிய திருவாராதனம் என்ன, இந்த உத்தமமான முறையில பகவானுக்கு தேவர்கள்லாம் பண்ணக்கூடிய திருவாராதனம் என்ன, அதெல்லாம் இருக்கச்ச ஒரு ஆத்துல கிரகத்துல வந்து நீர் சன்னிதானம் பண்ணியிருந்து இவன் ஒரு அஞ்சு நிமிஷம் திருவாராதனம் பண்ணான் அப்படின்னு சொல்லச்ச பரிதுஷ்யசி, சந்தோஷப்படுறதா இல்லையா, நீர் இவன் எனக்கு திருவாராதனம் பண்ணான். அதனால அப்படி இருக்கச்ச உமக்கு பெருசா இதா பண்ணாதான் திருப்திங்கிறது கிடையாது. பரிஜன அனுராக விரச்சித, அனுராகத்தோடு கூட பிரீத்தியோடு கூட சின்னதா ஒண்ணு சமர்ப்பிச்சா கூட பரம பரிதுஷ்யசி, ரொம்ப சந்தோஷம் உமக்கு. மகர்ஷிகள் சேர்ந்திருக்கும் பெரிய யாகம் உங்களுக்கு பண்றோம் அப்படின்னா இதனாலதான் உங்களுக்கு திருப்தி வரும். ஒரு திருவாராதனத்தான் திருப்தி வராது அப்படின்னா எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டான்னா இதனுடைய அபேட்சை உங்களுக்கு இருந்தான் அப்படி இருக்கும். உங்கதான் எதனுடைய அபேட்சையுமே கிடையாது, அவாப்த சமஸ்த காமனாகவும் சொதக பரிபூர்ணனாகவும் இருக்கிற அப்படின்னாலே யார்கிட்டையும் எந்த அபேட்சையும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற அப்படின்னாலே நாங்க யாகம் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகப்போறது, இல்ல நாங்க திருவாராதனம் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகப்போறது. ஆனா கூட இந்த பெரிய யாகத்தினாலையும் நீ திருப்தி அடைகிற, அதே மாதிரி அந்த திருவாராதனத்தினாலையும் நீ திருப்தி அடைகிற. உண்மையில பார்த்தா இது உமக்கு பெரிய யாகமே கிடையாது இது, ஏன்னா உம்முடைய ஆராதனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேணா பெரிய விஷயம், பெருமாளுக்கு நிறைய தலையை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய எண்ணத்துல நிறைய தலையை செலுத்திக்கிறோம். உலகம் உண்ட பெருமா எனக்கு என்ன தலையா தலையை செலுத்த முடியும். ஆண்டால் சொல்ற நாறு நரும்பொழில் மாலிரிஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடா வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நூறு தடா வெண்ணை சமர்ப்பிக்கிறேன், நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையா இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. நூறு தடா அக்கார வடிசில் சமர்ப்பிக்கிறேன், நூறு தடா வெண்ணை, நூறு தர அக்கார வடிசி சொன்னேன் பகவான் ஏற்றுப்பானாங்க. ஏன்னா ஏறு திரு உடையான், எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், பக்ஷஸ் லக்ஷ்மி தேவி இருக்கார். நூறு நூறுங்கிறது நமக்கு பெரிய நம்பர், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களை சிருஷ்டிச்சிருவனுக்கு நூறுங்கிறது நம்பரே கிடையாது, எத்தனை கோடி கணக்கில் பிரம்மாண்டங்கள். அப்ப ஏறு திரு உடையான் ஆரூட ஸ்ரீ இன்று வந்து இவை கொள்ளுங்கணும் அப்படிங்கிறாரு இல்லையா. அதனால இந்த யாகமும் உமக்கு ஒண்ணும் கிடையாது, அதுவும் உமக்கு ஒண்ணும் கிடையாது. அதாயமே வரஹாவர்கி எரிஹி பர்ஹிஷிரா ஜருஷேகே வரதர்ஷமோ பவானே. என்ன வரம் வேணும்னு பெருமாள் கேட்டார், இதுக்கு மேல ஒரு வரம் வேண்டாம், இந்த யாகத்துல நீர் வந்து முன்னாடி வந்து நிக்கிறீர் இல்லையா, இதுவே பெரிய வரம், இதுக்கு மேல எங்களுக்கு வரம் எதுவுமே தேவையில்லை. அதமாபி, ஆனா கூட ஒரு சின்ன விஷயம் வரமா கேட்கல, கருணையா கொடுக்கணும். ஸ்கலன க்ஷுட்பதன ஜும்பன தரிசா ஜும்பன தசா யாமபி, எங்களுக்கு கடைசி காலத்துல இட்ட கால் இட்ட கைகளா இருக்கும் இல்லையா, தும்ப முடியாது இரும முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலம் ஒன்று வரும், கீழே விழுந்து கிடப்போம் இல்லையா, அந்த சமயத்துல கடைசி காலத்துல தவ குணகிருதனாம் அதேயானி வச்சன கோச்சராணி பவந்து, உம்முடைய குணங்களுடைய ஸ்மரணை ஸ்மரிச்சுண்டு உம்முடைய நாமதேயங்கள் சொல்லணும், எங்க வாக்குல அது வரணும். நீர் வரம்னு கொடுக்கறதா இருந்தா வரமா நாங்க கேட்கல, வரமா கேட்கறதா இருந்தா நாங்க இதை பண்ணோம் நீங்க அதை கொடு அப்படின்னா, நாங்க தபஸ் பண்ணோம் நீர் அதை கொடு அப்படின்னு தானே கேட்கணும், நாங்க அர்ச்சனை பண்ணோம் இந்த பலன் அப்படின்னு தானே கேட்கணும். இது நீர் அனுகிரகத்தானே பண்ணணும், உம்முடைய நாமதேயங்கள் எங்களுக்கு கடைசி காலத்துல ஜர மரண தசாயாமப்பி ஜர திசையில மரண திசையில உம்ம நினைவு எங்களுக்கு வரணும் அப்படின்னு ஆச்சரியமா பிரார்த்திக்கிறார்கள். பகவான் சொன்னார், உங்களுடைய அபிப்பிராயம் எனக்கு தெரியும், இந்த மகாராஜாவுக்கு என்னை போல ஒரு குழந்தை வரணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார், மனசுக்குள்ள சங்கல்பிச்சிருக்கார். என்னை போல ரட்சகனா ஒருத்த வரணும்னா என்னை போல ரட்சகன் யார் இருக்கா லோகத்துல, தன்னொப்பார் இல்லப்பன் எனக்கு சமம் அருளாளர் தாம் எனினும் தமக்குவாருங்கிற சுவாமி, இவருக்கு சமம் யாருன்னா வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறார் சுவாமி தேசியம் சொல்றார். இவருக்கு சமம் இவரே கிடையாது, அருளாளர் தாம், இவர் அருளாளர் தான், யாரு சாட்சாத் சீவைகுண்டநாதன் தான், சாட்சாத் க்ஷீராத்திநாதன் தான். மற்ற திவ்ய தேசங்கள்லாம் இருக்கிற பெருமாள் தான் இவர். ஆனால் இவருக்கு சமம் யாரும் கிடையாது. அருளாளர் தாமினும் தமக்கு ஒவ்வாறு அப்படின்னாரு. அப்ப எனக்கு சமங்கிறது யாரும் கிடையாது அப்படின்னால, ஆனால் மகரிஷிகளோ நீங்க இந்த ஒரு சங்கல்பம் வச்சிருக்கிற அப்படின்னால உங்க சங்கல்பத்தை சத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானே வந்து அவதாரம் பண்றேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து இவருடைய புத்தராக ரிஷபதேவர் வந்து அவதாரம் பண்றார். அயம் அவதாரஹா ரதசோ பப்ளுத கைவல்யோ வசிக்ஷணார்த்தம், ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்த அவதாரம் இது. ரிஷபதேவர் என்ன பண்ணார்னா, மனுஷ்யன் அப்படிங்கிறவன் யார் அப்படிங்கிறத மனுஷனுக்கு காமிச்சு கொடுத்தவர். முதல்ல ஆச்சரியமான உபதேசம் பண்றார். நாகம் தேகோ தேகபாஜம் ஸ்வலோகே கஷ்டான் காமான் அர்ஹதே வித்புஜாமியே தபோ நித்யம் புத்திரகாயன சத்வம் சுத்தேத்யஸ்மாத் பிரம்மசௌக்கியம் த்வனந்தம். குழந்தை குழந்தையா பிறந்த உடனே ஒரு குழந்தை என்ன நினைக்கிறது அப்படின்னா, நமக்கு ஆகாரம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது. அது கையில ஏதாவது ஒரு வஸ்து கிடைச்சதுன்னா உடனே என் கையை எடுத்து அது வாயில போட்டுக்கிறது. நீங்க அதாவது சொல்லித்தரணும் முடியும், நீ கையில கிடைச்சதுன்னா அந்த வாயில போட்டுக்கோ அப்படின்னு சொல்லித்தரணும் முடியும். ஆனா சொல்லித்தராமே அது வாய்க்குள்ள போட்டுக்கிறது. இல்ல அம்மா கிட்ட பால் சாப்பிடணும் அப்படின்னா யாரும் சொல்லித்தர வேண்டாம், நீ வாயால எப்படி பால் சாப்பிடணும்னோ இல்ல கையில ஏதாவது கிடைச்சா வாயில போட்டுக்கணும்னோ எதுவுமே குழந்தைக்கு சொல்லித்தர வேண்டாம், தானா தெரியுது. இல்ல பிற்காலத்துல மேல அந்தந்த வயசுல யௌவன வயசுல எது தெரியணுமோ அது தானா தெரியுது. விளையாடுற பருவத்துல எது தெரியணுமோ அது தானா தெரியுது. வயசான காலத்துல எது தெரியணுமோ அது தானா தெரியுது. பகவான் கிட்ட பக்தி பண்ணணுங்கிறது மாத்திரம் தானா தெரிய மாட்டேங்குது. அதுக்கு படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. இது வந்துடலாம முடியும், எல்லாம் வந்தா மாதிரி இதுவும் வந்துடலாம முடியும், இது வரமாட்டேங்குது. ஆனா பெருமாள் என்ன அனுகூலம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, மனுஷர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பக்திங்கிறது புரியும், மற்ற பேருக்கு புரியாது, மற்ற மிருகங்களுக்கு தெரியாது. தர்மம்னோ அதர்மம்னோ, நியாயம்னோ அந்நியாயம்னோ, சாஸ்திரம் அப்படின்னோ இதெல்லாம் எதுவுமே, விதினோ நிஷேதம்னோ எதுவுமே மிருகங்களுக்கு கிடையாது, பட்சிகளுக்கு கிடையாது. மனுஷனுக்கு மாத்திரம்தான் இது மொத்தமும் இருக்கு. மனுஷனுக்கு மாத்திரம்தான் ஞானம் இருக்கு. இந்த ஞானத்தையும் கொடுத்து சாஸ்திரத்தையும் கொடுத்து இந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தமாக நான் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அவதாரங்களையும் காமிச்சு கொடுத்து என்னை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக ஆச்சாரியர்களையும் இங்க கொடுத்து வச்சு இத்தனை ஏற்பாடு மனுஷனுக்காக தான் பண்ணியிருக்கான். அப்போ இப்படிப்பட்ட மனுஷ ஜென்மம் அப்படிங்கறத எடுத்தப்புறம் நீ மிருகமா இருக்கக்கூடாது. அப்படியே கிடைச்சதை சாப்பிட்டு இன்ன கையில என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு அனுபவிச்சுட்டு அப்படியே இருந்தா அப்புறம் உனக்கு தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா அதுவும் தான் சாப்பிடுறது. ஆகாரம் நித்ரா பயம் மைத்துனங்கிறது அதுக்கும் இருக்கு உனக்கும் இருக்கு. மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறது நாக்குங்கிறது வெறுமா ஆகாரத்துக்கு மாத்திரம் இல்லையே. குழந்தை கையால எடுத்து வாயில ஆகாரத்தை போட்டுக்கிறது அப்படின்னா கை அதுக்காக தான் கொடுத்துருக்கான்னா, கை அதுக்காக கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாய்க்கு கை இல்லை, அது ஆகாரம் சாப்பிடாமையா இருக்கு, சாப்பிட்டு தானே இருக்கு. மனுஷன் அப்படி சாப்பிடலாம் இல்லையே, ஒரு குறவும் இல்லையே. அப்ப ஆகாரத்தை சாப்பிடறதுக்காக கை கொடுக்கல. இல்ல வாய் அப்படின்னா நாமகீர்த்தனம் பண்றதுக்காக வாய் கொடுத்துருவாங்க. ரொம்ப கண்டதையும் பேசுறதுக்கு வாய் கொடுக்கல. ஏன்னா மிருகங்களும் ஏதோ பேசிட்டு தான் இருக்கு, ஏதோ சஞ்சைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு பறவைகளும் பார்த்தா நிறைய சஞ்சைகள்லாம் பண்ணிட்டு, அதுக்கு புரியும் பறவைகளுடைய பேச்செல்லாம் அதுக்கு புரியும். அப்படி அதுகளும் பண்ணிட்டு தான் இருக்கு. மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது சிரேஷ்டம் வா, மிருக ஜென்மம் மாதிரி கிடையாது. ஏதோ நாய்க்கு நாய்க்கு பிறந்தது நாய்க்குட்டி அப்படின்னும், பண்ணிக்கு பிறந்தது பண்ணிக்குட்டி அப்படின்னும், அந்த மாதிரி மனுஷனுக்கு பிறந்தவன் மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அது கிடையாது, இது பகவான் பண்ண அனுகிரகம். இது மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது அவனுக்கு பிறந்தபடினால் அவன் மனுஷங்கிறது வாஸ்தவம். ஆனா அது மாத்திரம் இல்ல, எத்தனையோ ஜென்மத்தில இல்லாத ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல பகவான் வந்து மனுஷனை பிறக்க வச்சிருக்கான். ஞானம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆத்ம ஞானம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த ஜென்மம் எடுத்தும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதனால வீணாக்காதுங்கோ மனுஷ ஜென்மத்தை. துர்லபம் மானுஷம் ஜென்ம ததப்பிய த்ருவம் அர்த்ததம் அப்படின்னு பிரஹ்லாத ஸ்மிருதியில் வரும், பிரஹ்லாத உபதேசத்தில் வரும். துர்லபம் மானுஷம் ஜென்ம, எல்லா மிருகங்களுக்கும் குறவு கிடையாது. திருமொழியோ அனுபவம்னு வரச்ச எதுக்குமே எந்த குறவும் கிடையாது. ஒரு புழு இருக்கு மரத்துல, இலையில புழு இருக்கு, அதனால வெளியில எங்கேயும் போக முடியாது. இலையிலேயே உண்டாகிறது, அந்த இலையே ஆகாரமா சாப்பிடுறது, இலையே அரிச்சு அதிலேயே போறது, ஒரு குறவும் கிடையாது. மீன் இருக்கு அதுக்கும் ஒரு குறவும் கிடையாது. எறும்பு இருக்கு சின்னதாக அதுக்கும் ஒரு குறவும் கிடையாது. யாருக்கு என்ன குறவு வச்சாரு பெருமாள், ஒருத்தருக்கும் ஒரு குறவும் வைக்கல. அப்ப மனுஷன் மாத்திரம் சிரேஷ்டன் சிரேஷ்டன் சொல்லி தெரியணும் அப்படின்னா அதுக்கு பண்றதை காட்டும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நீ, அப்பதான் சிரேஷ்டன் ஆக முடியும். கால் இல்லாமல் ஜந்துக்கள் நிறைய இருக்கு, அபாத உதர சர்ப்பிணஹான, கால் இல்லாத ஜந்துக்கள் இருக்கு, ஆனா அது போகாம இல்லை, சர்ப்பம்னா கால் கிடையாது, ஆனா போயிட்டு தானே இருக்கு. நிறைய ஏகபாத் திபாத் திரிபாத் சதுஷ்பாத் பஞ்சபாத் இப்படிலாம் எத்தனையோ மிருகங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. அதனால மனுஷ ஜென்மம் எடுத்தோடைய பிரயோஜனத்தை தெரிஞ்சுக்கோங்க. குரு ந சஸ்யாத் ஸ்வஜனோ ந சஸ்யாத் தெய்வம் ந தஸ்யாத் ந பதிஷ்ட பிதா ந சஸ்யாத் ஜனனீ ந சாஸ்யாத் ஜெய்வம் ந தஸ்யாத் ந பதிஷ்ட சஸ்யாத் நமோச்சயேத்ய சமுபேத மிருத்யும். அப்ப இந்த மனுஷனை மனுஷனாக்கு யார் அப்படின்னு கேட்டா, இவனுடைய அப்பா, இவனுடைய அம்மா, இவனுடைய குரு, இவன் கூட இருக்கக்கூடிய பந்துக்கள், இவர்கள்லாம் தானே மனுஷால் ஆக்குறான். மனுஷ ஜென்மம் எடுத்த பிரயோஜனம் என்ன அப்படிங்கறத இவனுக்கு சொல்லி கொடுத்து, இவன் கடைசியில இந்த ஜென்மத்திலேருந்து உத்தரணமாயி மேல போகிறதுக்கு அவ உபகாரம் பண்ணணும். அப்படி உபகாரம் பண்ணலைன்னா அவ அம்மா கிடையாது, அது அப்பா கிடையாது, அவன் ஊச்சி தடுலாம். பிதா மாதா சத்ருகு பிதா வைரி அப்படின்னா என்ன, ஒரு அம்மா ஆனவள் என்ன பண்ணணும் கேட்டா, இந்த குழந்தைக்கு ஜென்மத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல், இந்த குழந்தைக்கு பால் முதலான ஆகாரத்தை மாத்திரம் கொடுக்கறது இல்லாமல், இந்த குழந்தைக்கு அந்த பிறந்த பையனை சொல்லணும், நீ மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கங்கிற அப்படின்னால அதுக்கு பகவான பத்தி சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லாட்டா அம்மா இல்லைன்னா பரதன் என்ன பண்ணார் அப்படின்னா, நீ அம்மா இல்லைங்கிற கைகைய பார்த்து, ஏன்னா இப்போ பகவானோட கூட எனக்கு சேவைங்கிறது என்னுடைய புருஷார்த்தமா இருக்கச்ச, அது நீ தடை பண்றியோ அப்படி நீ எனக்கு அம்மாவே கிடையாது, உபேட்சை பண்ற, உபேட்ச பண்ணிட்டு உன்னோட பேச மாட்டேன் அப்படிங்கிற பிதா அப்படின்னா சிறந்த கசிப்புவ பிரகலாதன் என்ன பண்ற அப்படின்னா, பிதா என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்ற கொஞ்சம் பிதிருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறது உத்தமமான ஒரு தர்மம் தானே. அந்த பிதா சிறந்த கசிப்பு சொல்றது இவர் கேட்க வேண்டியதுதானே, கேட்கல, நீ சொல்றது தப்பு பால் சொல்லிட்டு இருக்க அவர்கிட்ட, நீ சொல்றது தப்பு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இது ஹரிநாமத்தை தான் சொல்லணும் அப்படின்னு பிரகலாதன் அப்பாவுக்கு எடுத்து சொல்றேன். அப்பா சொன்னது ஒரு தினம் கேட்கல, குரு சஸ்யாத் ஒரு குருவே தான் இருக்கட்டும், இல்ல இவன் வணங்குற தெய்வமே தான் இருக்கட்டும், அந்த எந்த தெய்வத்தை வணங்கினானோ அந்த தெய்வத்துக்கு ஒரு கடமை என்னன்னு கேட்டா, ஹரிக்கிட்டே சேர்த்து விடணும், அப்படி இல்லாட்டா அந்த தெய்வம் தெய்வம் இல்லை, அது ஏதோ கூலிக்கு மாறிக்கிற, இவர் கொடுத்ததுக்கான பதிலுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றது. இகான்ய பக்தோபி சமேஷதி கிரமாத் பவந்தமே கலு ருத்ர சேவகம் அப்படிங்கிறார். நலகோபுரம் அணிகிரிவர்கள் ரெண்டு பேர் இருந்தா, அவ ரெண்டு பேர் ருத்ர பக்தர்களா இருந்தா, அவளுக்கு கடைசியில் சாபம் வந்து அவ வந்து பிருந்தாவனத்துல மரமாயிட்டான், ரெண்டு மரமாக இருந்தா, கிருஷ்ணனுடைய கிரகத்திலேயே பின்னாடி பழக்கடையில ரெண்டு மரமா இருந்தா, கடைசியில கிருஷ்ண பக்தி அவளுக்கு வந்துருத்தான். கிருஷ்ணன் வந்து அவளுக்கு சாப விமோசனம் பண்ணப்பறம் அவ கேட்கறா, எனக்கு உங்க பக்தி வந்துருத்தோ, நாங்க முன்னாடி ருத்ரன் கிட்ட பக்தி பண்ணிட்டு இருந்தோம், இப்ப கிருஷ்ண பக்தி வந்துருத்து, இதுதான் அவர் எங்களுக்கு பண்ண உபகாரம் அப்படின்னு சேர்த்து விடுறதுதான். இக அந்ய பக்தோபி சமேஷதி கிரமம், அந்த உபகாரத்தை அந்த தெய்வம் பண்ணலைன்னா அது தெய்வம் இல்லை, அந்த உபகாரத்தை குரு பண்ணலைன்னா அந்த குரு இல்லை. மனுஷ ஜென்மத்தை சுத்தி இருக்கிற மொத்த பேர் சுகுருத்தான சுகுருத்து அதை பண்ணணும், மொத்த பேர் அதை காமிச்சு கொடுக்குற மனுஷ ஜென்மங்கிறது இதுக்காக தான் இருக்கு. இதுக்கு உபயோகப்படுறவ யாராவது இருந்தா பக்கத்தில் வச்சுக்கோங்க, இல்லாட்டா அம்மா வானாலும் சரி அப்பா வானும் சரி அவன் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னார். இப்படி மனுஷ ஜென்மத்தினுடைய பிரயோஜனத்தை ஆச்சரியமாக எடுத்து சொன்னவர் ரிஷபதேவர். சரீரத்தை பத்தியான கவலையெல்லாம் விட்டுடணும், ஆத்மாவை பத்தி தான் கவலைப்படணும், சரீரத்தை பத்தி கவலைப்பட்டா அது மிருகஜென்மம் அப்படின்னும், ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது தான் மனுஷ தர்மம் அப்படின்னு ஜென்மம் அப்படின்னு அதை காமிச்சு கொடுத்தவர். அதோட மாத்திரம் நிற்காமல் தானே அதை ஆச்சரணம் பண்ணி சரீர சிந்தையை மொத்தத்தையும் விட்டுட்டு அவர் ஆத்ம சிந்தையிலே இருக்க பகவானையே சிந்தை பண்ணி கடைசியில் அவர் என்ன பேசுறார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாமல், அவர் எப்படி நடக்கிறார், எந்த பக்கம் போறார் அப்படிங்கறது அவருக்கு தெரியாது. சரீர தர்மத்தை விட்டுட்டவர்கள் ஆகாரம் கிடையாது, நித்திர கிடையாது, பயம் கிடையாது, ஸ்நானம் அப்படிங்கிறது கிடையாது, ஆனா எப்பவும் பலபலான ஆச்சரியமாக இருந்துருக்கார், திவ்யமா இருந்துருக்கார், உள்ளுக்குள்ள ஆத்மாங்கிறது சுத்தமா இருக்கிறபடினா சரீரங்கிறது அது எப்பவுமே சுத்தமா இருந்துருக்கு. இப்படியே ராஜ்யத்தை விட்டுட்டார், இவர் மேல அப்படியே காட்டுக்கு போனார், அங்க அப்படியே அழிஞ்சுட்டே இருக்கார், வஸ்திரம் கிடையாது, குளிக்கிறது கிடையாது, ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, இப்படியே பகவான் நாமா அப்படியே சொல்லிட்டு இருப்பார், தலையெல்லாம் முந்தரம் அடிச்சு விட்டார், ஒண்ணும் இல்லாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜடவது மூக்கவது அந்தவது பதிரவது ஏதோ பைத்தியம் பிடிச்சு நடக்கிறது அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்ற மாதிரி அப்படியே காட்டல் நடந்துருந்தார். இது வந்து சரீர சிந்தையை விட்டுட்டு ஆத்ம சிந்தை மாத்திரம் இருந்தா அவ கதி இப்படி ஆகும். அது அவர் வெறும் உபதேசம் பண்ணா போறாது இல்லையா, நடத்தி காமிக்கணும் இல்லையா, அதனால அவர் வந்து அதை நடத்தி காமிக்கிறார். அத அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிறோம் என்னங்கிறத பெரியவாள் அழகா சொல்லியிருக்கோம். இவர் ரிஷபதேவர் இப்படி பண்ணார் இல்லையா, இதை வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணா, சரி நாமளும் தலையை மொட்டை அடிச்சுன்னு வஸ்திரங்கள்லாம் இல்லாமல் லோகத்தில் எப்படி சஞ்சரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு மதம் வந்ததுக்கு ஜெயின மதம் அப்படின்னு பெயர். ஜெயின மதத்துல மகாவீரர் அப்படிங்கிறவர் தான் அந்த மதத்துக்கு பிரவர்த்தகர். அவர் வந்து தீர்த்தகரர் அப்படின்னு பெயர் வாழ் அந்த வம்சத்துல வந்து வாழ்க்கலாம். அந்த குரு பரம்பரைக்கு மகாவீரர்ங்கிறவர் 27வது தீர்த்தங்கரர். முதல் தீர்த்தகரர் ரிஷபதேவர் தான், அவர் தான் எடுத்துருக்கான். அவர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறும் வந்து வஸ்திரங்கள் இல்லாமல் திகம்பராளாக மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு இப்படி காட்டு இப்படி திரும்பின்னு இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சா அதான் சொல்றார். அதசம் பக்குலத கைவல்ய உபசிக்ஷணார்த்தம், சரியா புரிஞ்சுக்கணும். இருந்தா போற அவருக்கா மாதிரி அப்படியே இருக்கேன், எதுக்கா இருக்காருங்கிறது முக்கியம் இல்லையோ. சுவாமி தேசியம் சாதிக்கிற வஸ்திரம் இல்லாமல் சரீரத்தில் கேசங்கள் இல்லாமல் ஒண்ணும் இல்லாமல் அப்படியே சஞ்சரிச்சிருந்து ஆத்ம சிந்தியோடு இருக்கலாம் அப்படின்னா அது இருக்கிறது எப்போ தர்மம் ஆகும் அப்படின்னா சரீர தர்மங்களை விட்டா தர்மம் ஆகும். சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம், நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் பண்ண வேண்டாம், நான் அப்படியே பகவத் சிந்தியோடயே சஞ்சரிச்சு இருக்கேனே அப்படின்னா சரீர தர்மத்தை விட்டா அது சரியாகும். சரீர தர்மத்தை விட்டுறதுனா என்ன கேட்டார்னா ஆகாரம் கிடையாது. ரிஷபதேவர் ஆகாரம் பண்றது கிடையாது, ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, குளிக்கிறது கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னா அப்படி இருக்கலாம். ஆனா வேடா வேலைக்கு ஆகாரம் தவறக்கூடாது அப்படின்னு இருந்தா அப்ப கூட இதுவும் வந்து சேரும். தூங்காம இருக்க முடியாது அப்படின்னா அப்ப கூட இதுவும் வந்து சேரும். சரீரத்தை விட்டா மொத்தத்தையும் உடனே முடியும். திருக்கண்ணவங்கை ஆண்டான் அப்படின்னு எடுத்து காமிக்கிறார். திருக்கண்ணவனுங்கை ஆண்டான்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார், திருக்கண்ணமங்கையில எழுதியிருந்தார், கோயில் வாசலையெல்லாம் படுத்துட்டார், எங்கேயும் வெளியில வரமாட்டார், குடிக்க மாட்டார், சந்தியாவந்தரம் பண்ண மாட்டார், பகவான் கிட்ட சரணாகிதி பண்ணார். திருக்கண்ணமங்கை பகவான் கிட்ட சந்தியாவந்தரம் பண்றது இல்ல, குளிக்கிறதும் இல்லை, ஒண்ணுமே பண்றது இல்ல. ஆனால் சில பேர் சொன்னா இவர் ஒண்ணுமே பண்றது இல்லையே, நித்தியகர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்றது இல்லையே அப்படின்னு சில பேர் சொன்னான். இன்னும் சில பேர் சொன்னா அவர் கோயிலே கதின்னு கிடக்கிறவர், கோயிலே கதியும் கிடக்கிறவர், நித்தியகர்ம அனுஷ்டானம் பண்ணாட்டா பரவாயில்ல, நான் அங்கேயே கதின்னு இருக்கிறவா அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்ற. திருக்கண்ணமங்கை ஆண்டானும் சரீர தர்மத்தை விட்டவரானபடியாலே திருக்கண்ணமங்கை ஆண்டா சந்தியாவந்தரம் பண்ணாம இருந்தாங்கிறது வாஸ்தவம். அவனா அவர் ஆகாரமும் இல்லாம இருந்தார், அங்க கோயில் வாசல் நாள் கணக்கில் ஆகாரம் இல்லாமல் இருந்தவர், தூக்கம் இல்லாமல் இருந்தவர், பகவானே சிந்திச்சிந்து அவனோட நின் கடத்தலை இருத்தி வாழும் சோம்பரை உகத்தி போலும் அப்படின்னு திருநெல்வேலியார் சொன்னதுக்கு உதாரணமா அவரை சொல்றான். பகவானுடைய கடைத்தலையிலேயே இருந்துட்டு இருக்க, அதை விட்டு அந்த கோயில் வாசலை விட்டுட்டு வெளியில போனா அவருக்கு உடம்பு துடிக்கும், ஆத்மா நிற்காது. அப்படி பகவான் கிட்ட ஒரு ஸ்நேகத்தோடு கூட அவரை விட்டு பிரிய முடியாமல் அங்கே இருக்கக்கூடியவருக்கு சரீர தர்மம் இல்லாதபடினாலே அவர் வந்து அப்படி இருந்தார் அப்படின்னு எடுத்து சொல்றார். அதனால நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா ரிஷபர் சொல்ற உபதேசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உபதேசத்தை கை விட்டுட்டு அவர் இருந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்றார். ரிஷபதேவருடைய புத்திரர்கள் அதுல மூத்தவர் தான் பரதர் அப்படின்னு திருநாமம். பரதஸ்து மகாபாகவத யதா பகவதா அவனிதன பரிபாலனாய சஞ்சிந்திதஹ பஞ்சஜனீம் விஸ்வரூப துஹிதரம் பயேமே. அவர் ஆரம்பிச்சே மகாபாகவத அப்படிங்கிற பகவானுக்கு புத்திரனாக அவதாரம் பண்ணவர் பாகவதர், பகவானையே நினைச்சிருக்கிறவர் பாகவதர். அஜநாபம் நாம ஏதத்வர்ஷம் யதாரப்ய பாரதமிதி வ்யபதிசந்தி. பரத ராஜ்ய பரிபாலன் நன்னா பண்ணப்படியால்தான் நம்ம தேசத்துக்கு பாரத தேசம் அப்படின்னு பெயரா. இவருக்கு முன்னாடி என்ன பெயர்னா அஜநாபம் அப்படின்னு பெயர், அஜநாப வருஷம் அப்படின்னு பெயர் இருக்கும்போது இவருடைய ராஜ்ய பரிபாலனம் அத்தனை சிரேஷ்டமா இருந்தபடினாலே அதே மாதிரிதான் எல்லா ராஜாக்களும் பின்னாடி வரவாடலாம் பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக அவர் பெயரையே வச்சிருக்கான் இது பாரதம் அப்படின்னு சொல்லி. அவர் அப்படி என்ன ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், சிரேஷ்டமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணார்னா என்ன பண்ணார் அப்படின்னா ஒன்னும் பண்ணல, எல்லாம் பகவான் பார்த்துக்கிறார் அப்படின்னு இருந்தார். அதுதான் சிரேஷ்டம். என்ன பகவான் தானே மொத்தத்தையும் பண்ணிட்டு இருக்கார், இவர் எதை பத்தியும் கவலை இருக்கா, டென்ஷன் ஃப்ரீயா இருந்தார். ஒரு குடும்பத்தை தாக்கிறது கூட டென்ஷன் இருக்கு நமக்கு. ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணும்போது பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டா இருந்துச்சுக்கோங்க, அப்ப குலசேகர ஆழ்வா அப்படி இருந்தார், அம்பரீஷ மகாராஜன் அப்படி இருந்தார், ஸ்ரீராம அவதாரத்திலே பரதாழ்வான் அப்படி இருந்த அப்படின்னு நாம கேள்விப்படுறோம் இல்லையோ. பெருமாள் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சவா சௌக்கியமா இருக்கா, பெருமாள் அந்த ராஜ்யத்தை நன்னா நடத்தார், இவரும் அப்படிதான் ராஜ்யம் நன்னா பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு அடையாளமா இருக்கட்டும்னு அந்த பெயர் வச்சிருக்கா. சம்பிரஜர சுனாலாயேஷு விரச்சிதான் கக்ரியேஷு அபூர்வம் யத்தற்பலம் கிரியாச்சம் பரே பிரம்மணி யஜ்ஞபுருஷே சர்வதேவதாலிங்கானாம் மந்த்ராணாம் ஆத்மனிய அர்த்தனியாமகதையா சாட்சாத் கர்த்தரி பரம புருஷே வாசுதேவே ஏவ பாவயமான. எந்த யாகம் பண்ணாலும் ஸ்ரீபகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிப்பாராம். எந்த மந்திரம் சொன்னாலும் சரி யாகத்துல உடனே அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் பரமாத்மா நாராயணன் அப்படின்னு காயத்ரி மந்திரத்திலே ஆரம்பிச்சு இதுவானாலும் ஏன்னா சர்வதேவதாலிங்கானாம் மந்திரானாம் அர்த்தரியாம் கதையாம். ஒரு மந்திரம்னா அந்த மந்திரத்துக்கு லிங்கம் இருக்கும், அடையாளம் இருக்கும். அக்னி அப்படின்னா ஏன் அக்னின்னு பெயர் அவருக்கு வந்தது? அக்ரம் நயதி, முன்னாடி ஐச்சின்னு போடுற, முன்னாடி நெய்ச்சின்னு போறபடினாலே எங்கேயோ கீழே இருக்கிறோன்னா மேலே தூக்கி நின்னா நெய்ச்சின்னு போறபடினாலே அவருக்கு அக்னி அப்படின்னு பெயர். அப்படின்னா அப்ப அவருக்கு அந்த அக்ரநயனம் அப்படிங்கறத அவருக்கு கொடுத்து வச்சது பகவான் தானே, அவன் தானே எல்லாரையும் நெய்ச்சின்னு போறவன். அந்த அக்னி நம்மளை நெய்க்கிறார் அப்படிங்கிறது இருக்கட்டும், அந்த அக்னியும் சேர்த்து அக்ரநயதி அப்படிங்கிறது யாரு? பகவான் தானே. பகவான் இவரை நடுவில் வச்சிருக்காரு தவிர அவர் தானே. அதனால உண்மையில அக்னிங்கிறது அவர் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார் இந்த பரதம். அதனால எந்த யாகம் பண்ணாலும் எந்த மந்திரம் சொன்னாலும் சர்வதேவதாலிங்கானாம் மந்திராணாம் அர்த்தனியாம் கதையாம் சாட்சாத் கர்த்தரி பரம புருஷே வாசுதேவே ஏவ பாவயமானஹா. ஒரு காயத்ரி ஜபம் தான் பண்ணட்டும், அதுவும் இதுல வருது. காயத்ரி ஜபம் எப்படி பண்ண அப்படின்னு வருது. கைத தீர்த்தத்தை எடுத்துட்டு அர்க்க பிரதானம் பண்ற அப்படின்னா இப்ப காயத்ரி மந்திரம் சொல்றாரு இல்லையா, அது வந்து நம்மளுடைய புத்தியெல்லாம் தூண்டி நடத்தக்கூடிய ஒரு தேஜஸ் அப்படின்னு வருது இல்லையா. அது எந்த தேஜஸ் அப்படின்னா சூரியனுடைய தேஜஸ் அப்படிங்கிறார். ஆனா சூரியனுக்கும் அந்த பிரபாவத்தை கொடுக்கறது யாரு? நீர் எல்லாருடைய புத்தியும் தூண்டி நடத்தணும் அப்படின்னு சூரியனுக்கும் ஒரு பிரகாசத்தை கொடுத்து அந்த சூரிய பிரகாசங்கிறது தான் நம்ம புத்திக்கு தூண்டுறது. சூரிய பிரகாசம் இல்லாட்டா நமக்கு புத்தி இருக்காது, அது ஏதோ சத்தெல்லாம் நமக்கு இருக்கு. அதனால சூரிய பிரகாசத்துக்கு வெறும் வெளிச்சம்னு மாத்திரம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுன்னு மாத்திரம் இல்லாமல் புத்தியை தூண்டக்கூடிய ஒரு சக்தியை கூட அந்த சூரிய பிரகாசத்துக்கு கொடுத்து வச்சு அந்த சூரியனையும் சூரியனாக்கி அவனுக்கும் அந்த புத்தியை கொடுத்து வச்சிருக்கோம் பகவான் தானே. அப்ப காயத்ரி மந்திரத்துடைய அர்த்தம் யாருன்னா பகவான், சந்தியா தேவதா அப்படின்னா பகவான் தான். இதுதான் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காரு. ஆனா பரதர் அன்னைக்கே இதை நல்லா உணர்ந்துட்டு அவர் அப்படியே சர்வ விதமான யாகங்களும் எல்லா மக்களும் பண்ணிட்டு இருக்க அவருடைய கடைசி காலத்துல இவருக்கு கொஞ்சம் வைராக்கியங்கள்லாம் நல்லா வந்து தன்னுடைய புத்திரன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு இவர் காட்டுக்கு போய் அங்கே சாலக்கிராம கஷேத்திரம் அப்படிங்கிற கஷேத்திரத்துல நதிக்கரையில உட்காந்து தபஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சேன். ராஜ்யத்தையெல்லாம் விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனாலே அதுல ஒரு பெரிய பெருமிதமோ இல்ல விட்டுட்டோமே கஷ்டமோ ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இவர் ராஜ்யத்தில் இருக்கும்போது இவர் தன்னுடையதுன்னு நினைக்கல, அது பகவானுடையது நினைச்சிருந்தது. அப்படின்னால அதை உபேட்சிக்கிறதுங்கிறது இவருக்கு பெரிய விஷயமே இல்லை. இப்ப நிம்மதியாக காட்டுல இருந்து நம்ம தபஸ் பண்றோம் அப்படின்னு சந்தியாவந்தனாதிகள் எல்லாமே ஆச்சரியமாக இங்க நதிக்கரையில உட்காந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாராம். எல்லாத்தையும் உபேட்சிச்சுட்டு இருக்கிறவர் ஒரு நாள் என்ன பண்ண தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நதியில மான் கூட்டங்கள்லாம் மொத்தமா ஒரு கூட்டமா வந்து மான் தீர்த்தம் சாப்பிடணும் அப்படின்னு வரைச்ச தூரத்துல ஒரு குகையிலேருந்து சிம்மம் வேட்டையாட கிளம்பிச்சு. அது கிளம்பும் போதே ஒரு கர்ஜனை பண்ணிட்டு தான் கிளம்புமா, நான் வேட்டைக்கு கிளம்பிட்டேன், நீங்கள்லாம் தயாரா இருந்தோ எல்லாரும் ஜாக்கிரதை அப்படின்னு ஊறி நிமிர்ந்து முழங்கி புறப்படும். இதுதானே சிம்மத்தினுடைய சுபாவம். அதனால புலியானா இப்படி பதுங்கி ஒழிஞ்சி நின்று வந்து அடிக்கும். ஆனா சிம்மம் அப்படி கிடையாது, அது கர்ஜனை பண்ணி நான் வரேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு கிளம்பும். அதனாலதான் அதை ராஜா வாக்கியிருக்கேன். இது திருடு, அது ராஜானா அப்படி ஒரு கர்ஜனை பண்ணதை கேட்ட உடனே அடுத்த கணம் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மானும் பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்க அதுல ஒண்ணு அந்தர்வர்த்தினி பூர்ண கர்ப்பிணியாக ஒரு மாடு ஒண்ணு இருக்கு, உள்ளுக்குள்ள குழந்தை வச்சு அதால வந்து வேகமா ஓட முடியாது. அந்த சமயத்துல அந்த ஜலத்தை தாண்டி அந்த பக்கம் தாண்டி ஓடணும். ஒரு மானுடைய பாய்ச்சல் அப்படிங்கிறது பெருசா பாயும் போலயோ இருந்தா கூட இப்ப உயிரை பிராணம்னா இப்ப எப்படியாவது ரட்சிச்சாரணும். சிம்மம் வந்தா கவிட்டு போயிடும் மொத்தமும். அதனாலே தன்னுடைய பலத்தை எப்படியாவது கொடுத்தாவது அதை தாண்டி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாய்ச்சல்ல ஜலத்தை தாண்டி அந்த பக்கம் போகச்ச அது தாண்ட வேகத்துல அந்த வேகம் தாங்காமல் அதுக்கு பிரசவம் ஆகும். அந்த மான் குட்டியானது ஜலத்துல கீழ் விழுந்துருக்கு. இந்த மான் தாண்டி அந்த பக்கம் போயிருக்கு. ஆனால் இப்படி ஒரு சரீரத்துல இப்படி ஒரு இது இருக்கும்போது இத்தனை ஆயாசம் சரீரம் தாங்காதீங்க. அதனால இது கீழே விழுந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டே தவிர இதால எழுந்துக்க முடியல. மெதுவா அப்படியே இழுத்துண்டு இழுத்துண்டு இழுத்துண்டு அது மெதுவா போய் அங்க ஒரு மரத்தடியில போய் இருந்து அங்க பிராணனை விட்டுடுது. அது தாங்காது, இத்தனை ஆயாசம் பச்சை உடம்பு தாங்காது. இவர் பார்த்துட்டே இருக்கார் மொத்தத்தையும். அந்த ஜலத்துல விழுந்துருச்சு இல்லையா, அந்த ஜலத்தினுடைய வெள்ளம் அடிச்சுட்டு போறது அந்த மான் குட்டி. உடனே மனசுல கருணை பிறக்கணும், கருணை பிறக்காட்டா என்ன மனுஷன். அகோபதாயம் ஹரிண குணவஹா, அவ்வளோ இப்படி ஆயிடுதே இந்த மான் குட்டிக்கு. ஸ்வஜன சுஹ்ருத் பந்துப்யஹா பரிவர்ஜிதஹ சரணஞ்ச மோபசாதிதஹ மாமேவ மாதா பிதரோ பிராத்ருஜ்ஞாதீனே ஏதி யௌதிகாம்ச்சைவ உபேயாய நான்யம் கஞ்சனவேன அதயேவ மயா மத்பராயணஸ்ய போஷண பானன ப்ரீணன லாலன மனசூயினா அதுஷ்டேயம் சரண்யோபேக்ஷா தோஷ விதுஷா. பரமகருணையோடு கூட நேர போய் அந்த மான் குட்டியை கையில் எடுத்துக்கிற. சர்வாத்மாவான பகவான் சர்வ ரட்சகனானவன் இந்த மான் குட்டியை கைவிட்டுட்டானேன்னு நினைச்சாரா. ரட்சிக்க வேண்டாமோ, பிறந்த குழந்தை பிறக்கிறதுனா பகவான் தானே ரட்சிக்கணும், வேற யாரும் ரட்சிப்பாங்க குழந்தைய. காட்டுல திக்கு இல்லாமல் திசை தெரியாமல் இங்கே என்ன டாக்டர் இருக்காதா நர்ஸ் இருக்காதா யார் இருக்கு, இதை ரட்சிக்க வேண்டாமோ. அதனால என்ன அதுக்காக தான் பகவான் வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய கையில் வச்சிருந்தாங்க. இருக்கும் பாவம் யார் இருக்கா, அம்மா கிடையாது அப்பா கிடையாது. மாமே மாதா பிதரவு, நான் தான் அம்மா நான் தான் அப்பா. நாண்யம் கஞ்சனவேன, வேற எதுவும் தெரியாது. அதனால இதுக்கு மொத்தத்தையும் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையில எடுத்துட்டாரா. கருணைங்கிறது தப்பு கிடையாது, கையில எடுத்துக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. சரண்யோ பேட்சா, சரண்யம் உபேட்சிச்சுட்டான் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். உபேட்சி ஏன்னா இவரை கொண்டு வந்து விட்டுருக்காங்க, அதையும் உபேட்சிக்கல. அந்த மானுக்காக இவர் கொண்டு வந்து விட்டுருக்காங்க, இவர் மூலமாக மானையும் ரட்சிக்கிறார் பகவான். பின்ன யாரை விட்டுட்டானா, இவரை தான் விட்டுட்டாங்க. ஏன் கேட்டா சரண்யோபேட்சா தோஷம், சரண்யோபேட்சா தோஷத்தை நினைச்சபடினாலே இவரை விடுறான் மெதுவாக. பகவான் யாரையுமே கைவிட மாட்டான். சரியா புரிஞ்சுக்கணும், நாம தான் தண்டனை கொடுக்கறான்னா அது ஒரு ரட்சணம், யாராவது உபேட்சை பண்றான்னா அது ஒரு ரட்சணம், எல்லாமே ஒரு ரட்சணமா தான் இருக்கும். ஆனா அப்படி நினைச்சபடினாலே பெருமாள் என்ன பண்ற, சரி இவர் என்ன பண்றார் பார்க்கலாம், இவர் ஏதோ ரட்சணம் பண்றாரோ இல்லையோ, இவர் அந்த மான் குட்டி எப்படி ரட்சணம் பண்றார் அப்படிங்கறதையும் நாம பார்க்கலாம் அப்படின்னு பேசாம இருக்க. இவர் வந்து அந்த அந்த குட்டியை நல்லா வளர்த்துட்டு வரச்ச அது அடிக்கடி பக்கத்துல இருக்கான்னு பார்த்துப்பார். இவர் தபஸ் பண்ணும்போது கூட பக்கத்துல அதை படுத்துக்க வச்சுன்னு அதை அப்படி தட்டி இத்தருடைய தபஸ் பண்ணுவார். இதை ஏதாவது தர்மங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டா கூட கோவிச்சுக்க மாட்டேன், மறுபடியும் அது மோடையில எடுத்து வச்சுட்டு தட்டி கொடுத்துருவார். பெரிய தபஸ் பண்ணு, திடீர்னு எங்கேயாவது காணாது போயிடுச்சுன்னா உடனே பதப்பதைச்சு போய் மொத்தத்தில் எழுந்துருந்து எங்க போயிட்டு இந்த பக்கம் போயிட்டோம் அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னு பார்க்கணும். புளி ஏதாவது அடிச்சு போட்டுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறத இப்படி இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பார். எங்காவது காட்டுல போய் தர்மங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு போனா அந்த மான் குட்டியே கூட அடிச்சுட்டு போவேன். இங்க வச்சுட்டு போனா ஆபத்து வந்து என்ன பண்றது, கொஞ்ச தூரம் போச்சுன்னா அதுக்கு நடக்க முடியல அப்படின்னா கால் வலிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தாம் ஸ்கந்தே என்ன உத்வகதி தோல் போட்டு நடக்கிறேன், அது வா நான் அவனை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இப்படியே காட்டுல போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வர இங்கே தான் மடியிலேயே போட்டு வச்சுட்டு மடியிலேயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துரு. அப்படியே ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தை மடியில போட்டு ஒரு குடும்பியானவன் எப்படி கொண்டாடுறானோ அதே மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. சகலத்தையும் விட்டவர், ராஜ்யத்தையும் விட்டவர், தன்னுடைய புத்திரர்களையும் மொத்தத்தையும் விட்டவர், கடைசியில ஈஸ்வரனுடைய மாயையில அடிபட்டு ஒண்ணுமில்லாத விஜாத்திய வேற ஜாத்தியை சேர்ந்த மான் கிட்ட போய் இத்தனை ஆசை வச்சிரு. புத்திரனை காட்டிலும் இப்ப ஆசை அதிகமாயிரு. ஒரு நாள் இது காணும், இன்னொரு மான் கூட்டம் ஒண்ணு வந்தது இல்லையா, அதை பார்த்து இது ஓடி போயிடுது, நம்மளை சேர்ந்தவெல்லாம் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லி இவரை உபேட்சிச்சுட்டு போயிடுது. ஐயோ மான காண்மேன் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்தார், இந்த புளி அடிச்சு போட்டுருட்டோ என்ன ஆச்சோ அப்படின்னு ஒரே கவலையோடு கூட, மான் காணுமேங்கிற கவலையோடு கூடயே அப்படியே ஜுரம் வந்து அப்படியே பிராணத்தியாகம் பண்ணிட்டார். கடைசி காலத்தில் எதை நினைக்கிறாளோ அதுவாகவே வந்து பிறக்கிறாள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாங்க சாஸ்திரம். அந்த ரீதியில அடுத்த ஜென்மத்தில் மானாவே வந்து பிறந்தார். இது யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட மகா தபஸ்வியா இருந்தாலும் இது சட்டம். இது கடைசி காலத்தில் எதை நினைக்கிறான் பிராணத்தியாக காலத்தில் அதுவாகவே அடுத்ததாக வந்து பிறக்கிறான். கடைசி காலத்தில் பேரணியே நினைச்சுருக்கான், பிள்ளையே நினைச்சுருக்கான். உன்னை அடுத்த ஜென்மத்தில் என்ன அர்த்தம் கேட்டான்னா அதான் தாத்தாவே வந்து பிறந்திருக்காருங்கிறான். அவளும் சரியாக தான் சொல்கிறான், தாத்தா விட தாத்தாவே வந்து பிறந்திருக்கார் அப்படின்னு அதை தான் நான் நினைக்கிறேன். சதா தத்பாவ பாவிதா, சதா எந்த பாவத்தோடு இருந்தோ அந்த நினைவு கடைசியில் வரும். அந்த கடைசியில் என்ன நினைவுக்கோ அதுதான் அடுத்த ஜென்மத்தில் அப்படியே வந்துருவோம் அப்படிங்கிறது பெரிய சட்டம் இருக்கு. அதனால இவரும் அடுத்த ஜென்மத்தில் மானா வந்துட்டார். ஆனா பகவானுடைய அனுகிரகம் என்ன அப்படின்னு கேட்டா பூர்வ ஜென்ம ஸ்மரணத்தோட வந்துட்டார். மானா பிறந்து கூட முன் ஜென்மத்தை ஸ்மரிக்கிறதாம். அது ஆகா நாம் இப்படி இருந்தோமே, என்ன ஒரு அநியாயம், என்னுடைய ராஜ்யத்தை விட்டுட்டேன், என்னுடைய குழந்தைகள் விட்டுட்டேன், கடைசியில் போய் மான்குட்டியை போயா கையில் எடுத்துவேன். இப்படி கூட ஒரு பைத்தியகாரத்தான எனக்கு தோணும். நான் பகவானை கை விட்டுட்டு பகவான் மேல தோஷத்தை சொல்லிட்டு நான் மான்குட்டியை கையில எடுத்துட்டு அந்த மான் நன்னா இருக்கா சௌக்கியமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேனே, ஆனா அந்த மான் என்ன விட்டுட்டு போயிட்டு சொல்லி உபேட்சிச்சுட்டு, ஆனா பெருமாள் என்ன உபேட்சிக்கலையே அப்படின்னா, ஏன்னா எனக்கு அந்த ஸ்மரணத்தை கொடுத்துருக்க. இப்போ அடுத்த ஜென்மம்னா பூர்வ ஜென்ம ஸ்மரணம் யாருக்கு இருக்கு, ஆனா இந்த மானுக்கு வந்திருக்கு. எனக்கு ஒரு ஜென்மத்தை கொடுத்தபடினாலே அப்படி பகவானை ஸ்மரிச்சவாள் ஒரு நாளும் வீணாகிறது இல்லை. கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்தஹா பிரணசிதி அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா உன்னை குறிச்சு ஒருத்தர் யோகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன், ஆனா பாதியில விட்டுருக்கு. பாதியில யோகம் பண்ணிட்டே இருக்கும்போது பாதியில வேற ஏதோ லௌகீகமான ஒரு ருச்சி வந்துருக்கு, உடனே இந்த யோகத்தை விட்டுட்டான், அந்த லௌகீக அர்த்தத்தில் ஈடுபட்டான். கடைசியில இதோ பிரஷ்டாக தத்தோ பிரஷ்டான இதுவும் போச்சு அதுவும் போச்சு ரெண்டும் கேட்டான அல்லாடான். அவன் கத்தி இப்படி ஆகணுமா அப்படின்னு கேட்டான். ஏன் அப்படின்னு கேட்டானா, இவன் வந்து இப்பதானே ஆரம்பிச்சிருக்கான் யோகத்தை ஆரம்பிச்சு கடைசியில பூர்த்தியா பண்ணாமல் அதை விட்டுட்டான். சரி அது என்ன அப்படின்னு கேட்டானா, 45 வரைக்கும் யோகம் பண்ணான் வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டான் அப்படின்னா அப்புறம் விஷய சுகத்தில் ஈடுபட்டார் அப்படின்னா என்ன ஆனாலும் 25 விஷய சுகம் மாதிரி 45 வராது இல்லையா, அதனால அதுவும் ஒரு குறை தான். அப்ப இதுவும் குறைவாதான் விட்டு போச்சு அதுவும் குறைவாதான் விட்டு போச்சு அவன் கிட்ட இப்படி ஆகணுமா அப்படின்னு கேட்டா அப்பதான் கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா நீ சரியா புரிஞ்சிக்கலங்கிறது கிடையாது, சரியா தெரிஞ்சுக்கோ, நமைய பக்தா பிரணசிய. அவன் என்னை விட்டா கூட நான் அவனை விடமாட்டேன். அவன் எந்த விஷயத்துல ஈடுபட்டு என்ன விட்டானோ அதை நல்லா அனுபவிப்பான். கடைசியில் அதுலேயே ஒரு வைராக்கியம் அவனுக்கு பிறந்து அவன் திரும்பி என் இடத்துக்கு வருவான். அப்ப யோகத்தை எந்த இடத்துல விட்டானோ அந்த இடத்துல திருப்பி ஆரம்பிப்பான். அவன் அதுக்கான ஏற்பாடு அதவா யோகி நாமேவ குலே, இல்லட்டா ஒரு யோகியுடைய குலத்துல பிறப்பான் அவன். அந்த பிறகு மறுபடியும் விட்ட யோகத்தை ஆரம்பிப்பான். நான் அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ என்ன பண்ணணும் கேட்டா அப்படின்னா, நீ எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லு, எங்க கிருஷ்ணனை நம்பினவர்கள் கைவிடப்படமாட்டார்கள். நான் சொல்லக்கூடாது, நீ போய் சொல்லணும். என் கிருஷ்ணன் அப்படி அப்படிங்கறத நீ போய் பிரதிஜை பண்ணி சொல்லணும் ஒவ்வொரு இடத்துலையும். பகவானை குறிச்சு சொல்பமும் போய் அஸ்ய தர்மஸ்ய திராயதே மகத்தோபயா, பகவானை குறிச்சு சொல்பமா ஒரு தர்மம் பண்ணாட்டு அப்புறம் அதை விட்டுட்டா கூட அது நல்லா இருக்கும், அது காப்பாத்தும். சின்ன வயசுல குழந்தைகளுக்கு சின்ன தர்மங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறா, சந்தியாவந்தன மன்றத்துக்கு சொல்லிக் கொடுக்குறா, பெருமாள் சேவிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறா, இப்படியே பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறது, படிச்சுட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் உபேட்சிச்சுட்டு ஃபாரினுக்கு போடுது. சந்தியாவந்தனம் கிடையாது, ஆச்சாரம் கிடையாது, படிப்பு கிடையாது, இத்தனை தரம் உனக்கு சொல்லிக் கொடுத்தது மொத்தமும் வீணா அப்படின்னா, நீ சொல்லிக் கொடுத்தது வீணா இருக்கலாம், ஆனா பகவான் கிட்டதானே மொத்தத்தையும் பண்ணிருக்கான். பகவான் கைவிட மாட்டான். அவன் கடைசியில் ஒரு 50 வயசுல 60 வயசுல திருப்பி பிடிப்பான் அந்த இடத்த. எங்க அப்பா சொன்ன, எங்க தாத்தா சொல்லிக் கொடுத்த, எங்க பாட்டி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிடிச்சிட்டு வருவான் அவன். ஏன்னா கிருஷ்ணன் கை, அதான் சுவாமி தேசிகன் சொல்ற இட்டப்படை கற்படை அப்படின்னு. இட்டப்படை கற்படைன்னா அஸ்திவாரம், அஸ்திவாரம் பகவானை குறிச்சு ஒரு அஸ்திவாரம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, மேல ஆம் கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டலைன்னா பரவாயில்ல, பின்னாடி என்னைக்காவது வீடு கட்டணுமோ இல்லையோ அப்போ இந்த அஸ்திவாரம் இருக்கும். அப்படி அதுக்கு மேலே வீடு கட்டினா போதும், மறுபடியும் அஸ்திவாரத்துலேருந்து ஆரம்பிக்க வேண்டாம். பகவானை குறித்து செய்கிறது எல்லாமே அஸ்திவாரம், அது என்ன இட்டப்படை கற்படை கல் அஸ்திவாரம் மொத்தமும் அப்படின்னா. அந்த மாதிரி இருக்கிற இந்த மான் வந்து திருப்பி அந்த நதி கரையிலேயே வந்து அங்கேயே கல்ல ஜலம் விட்டு இப்படி என் கதி ஆகிடுத்தே அப்படின்னு நினைச்சு அந்த நதியிலேயே உள்ளுக்குள்ள போய் ஜலசமாதியாக பிராண தியாகம் பண்ணிச்சு. அடுத்த ஜென்மத்தாச்சித்விஜவரஸ்யாம் அங்கிர பிரவரஸ்யாம் சமதமதபஸ்வாத்யாயாத்யேன தியாக சந்தோஷ திதிக்ஷா பிரஸ்ரய வித்யான சூன்யா ஆத்மஜானந்தயுக்தஸ்ய நவசோதர்யா அங்கஜாவபூஹு மிதுனஞ்ச யவீயஸ்யாம் பார்யாயாம். அடுத்தது ஒரு அங்கிர கோத்திரத்தில் ஒரு ஆச்சரியமான யோகியான பிராமணர் இருந்தாதான், பிராமணன் அவர்தான் சொல்லணுமா, வேற யாரும் சொல்ல முடியாதா. ஏன் அப்படிங்கிறத, பிராமணன்னா 12 குணங்கள் இருக்கணும், இருந்தா பிராமணன் அப்படின்னு சாஸ்திரங்கள் 12 குணங்கள், விப்ராட்டு த்விஷட் குணயுதாத் அப்படின்னு பிரஹ்லாத ஸ்துதியில் வரும், 12 குணங்கள் இருந்தா பிராமணன். சம தம தபஸ் ஸ்வாத்யாய அத்யயன தியாக சந்தோஷ சிதிக்ஷா பிரஸ்ரய வித்யா வித்யா அனசூயா ஆத்ம ஜான ஆனந்த யுக்தஸ்ய. இந்திரியங்கள் எல்லாம் அடக்க தெரிஞ்சு கிடைச்சது வச்சு சந்தோஷமா இருந்து வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்ல தெரிஞ்சு எப்பவுமே பிரசன்னமாக இருந்துகிட்டு யார்கிட்டையும் அசூயம் அசூயங்கிறதே இல்லாமல் எப்பவுமே மங்களமான சிந்தையே அப்படியே இருந்துகிட்டு பகவத் பக்தியோடு இருந்துகிட்டு அவன் பிராமணன். அப்படிப்பட்ட உத்தமமான பிராமணன் இருந்தானா அவருக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்தார். அதுல இவர் ஒருத்தர், 10-11 பேர் பிறந்தார். இவர் கூட வந்து பிறந்திருக்கார். அவருக்கெல்லாம் தெரியாது, பிறந்ததுலேருந்தே யோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் நம்மாழ்வார் மாதிரி. அப்பிலிருந்தே பகவத் சிந்தையினால திடீர்னு சிரிப்பார், திடீர்னு அழுவார். இந்த குழந்தைகள்லாம் எதுக்கு சிரிக்கிறது எதுக்கு அழகுதுன்னா இவன் ஏதோ யோகிச்சு. ஆனால் இந்த குழந்தை எதுக்கு சிரிக்கிறதுனே தெரியல, ஏதோ அழகுது. அப்போ பால் கொடுக்கணுங்கிறதுக்காக அழகோ அப்படின்னா பால் சாப்பிட மாட்டேங்கிறது இது, ஆனால் அழுதுன்றது. பால் சாப்பிடாம அழுதுன்றிருக்க படுத்துறது அப்படின்னு பார்த்தா திடீர்னு சிரிக்கிறது. இன்னும் பால் கொடுத்தா சிரிக்குமா, பால் கொடுக்கலன்னா அழுமானா அது கிடையாது. திடீர்னு பால் கொடுத்தா அழகுது, பால் கொடுக்கலன்னா சிரிக்கிறது. இந்த குழந்தை என்ன பண்ண, ஏன்னா பகவத் சிந்தை வரும்போது பகவானுடைய கருணையை நினைச்சு சில சமயம் அழகும், பகவானுடைய லீலையை நினைச்சு சில சமயம் சிரிக்கிறதும் இப்படியே மெதுவா அப்படியே வளர்ந்துருக்க. அப்படின்னால இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அப்படியே வளர்ந்துருக்கு. வளர்க்க ஒண்ணுமே புரியல, சரி ஒரு உபநயனத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உபநயனத்தை பண்ணி ஒரு வேதாத்தியத்தை சொல்லி வைக்கலாம் அப்படின்னு வேதாத்தியத்தை சொல்லி வச்சா இவர் எதை பத்தியுமே கவலைப்படல. இவர் ஆத்ம ஜானத்துல எப்படியுமே தனிச்சு நிக்கிற அப்படின்னால அவர் உண்மை வந்து ஜட கூட இருக்கார். சொல்றது எதுவும் காதுல கேட்கறது கிடையாது. சொல்லு சந்த சொல்லு, 2 வாட்டி சொல்லு, 3 வாட்டி சொல்லுனா சிரிக்கிறார். இப்படி ஜடமா இருக்கியே அப்படின்னா அதான் ஜடபர அப்படின்னு அவருக்கு திருநாமம் ஆச்சு. எதை சொன்னாலுமே காதிலே கேட்கறது கிடையாது, ஆகாரமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. இப்படியே இருக்காரா அவர் எல்லாம் நல்லா போட்டு வேலை வாங்கினா, நீ இந்த காரியத்தை செய்ய அந்த காரியத்தை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. ஆகாரம் அப்படின்னா ஆத்துல ஏதாவது மீந்து போச்சு அப்படின்னா நிறைய மீந்து போச்சு என்ன பண்றது, ஏதோ அதுக்கு கொடு அது சாப்பிடும் அப்படிங்கிற. சாதம் அடிப்பிடிச்சுடுச்சே அப்படின்னா இதை எவன் சாப்பிடுவான், என்ன அதுக்கு கொடு அப்படின்னா. அப்ப கையில எது கிடைச்சோ அதை சாப்பிடுறோம், கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கறது இல்ல. கிடைச்சா எது கிடைச்சாலும் அது அது காந்தல கொடுத்தா கூட அதை எடுத்து வாயில போட்டுக்கணும். வேலை வாங்கிக்கிறவருக்கு முடிஞ்ச வரைக்கும் இவரை என்னென்ன வேலை வாங்குவோ எல்லாத்தையும் வாங்கிட்டா இவரும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க. வயல்ல உட்காந்து ராத்திரி வயலில் வயல்ல பாத்துக்கோ அப்படின்னா ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணிக்கு குளிர்ல ஒரு போர்வையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, பனி கொட்டுறது, வயல் அப்படியே பிரசன்னம் உட்காந்துருக்கார், சிரிச்சுட்டு உட்காந்துருக்கார். யார் வந்து என்ன எடுத்துன்னு போவா அப்படின்னு தெரியாது, ஆனா யாரும் வரல. இவர் அப்படியே ஊசின்னு இருக்கார், தூங்கினா வந்து எடுத்துன்னு போகலாம், அதனால கொஞ்சம் தூங்குறாரா பார்க்கலாம். அப்ப வந்து ஏதாவது நெல் கதிர் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னா இவர் தூங்கவே மாட்டேங்கிறார், அப்படியே இருக்காரு. அப்புறம் சிரிச்சுட்டே இருக்காரா, எப்பவுமே அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரா, சரி இவர்கிட்ட நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளா திரும்பி போறோம். அப்ப கொஞ்சம் எப்படியா காத்தாலையானாலும் அப்படியே இருக்கார், வெயில் வந்தாலும் அப்படியே இருக்கார், 12 மணி வெயிலே அப்படியே இருக்கார். இப்படியே உட்காந்துருக்கேன் வந்து சாப்பிடு அப்படின்னா அவனை ஆகாரத்தை கொடுத்து ஆகாரத்தை சாப்பிடும். இப்படியே இருந்துருக்கு. அதான் ஒரு சமயம் அங்க காட்டுல இருக்கக்கூடிய காட்டுவாசி ஜனங்கள் இருக்காது, அவளுடைய தலைவன் ஒருத்தனுக்கு குழந்தை இல்லை, அவளுடைய தெய்வம் வந்து பத்ரகாளி, அதனால பத்ரகாளி கிட்ட எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தையை கொடு அப்படின்னு கேட்டான். பத்ரகாளி கேட்டா நீ எனக்கு குழந்தையை கொடு அப்படின்னு, என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பலி போடும், எனக்கு பலி போட்டேன்னா நான் குழந்தைய கொடுக்குறேன் அப்படின்னா. உடனே சரின்னு சொல்லிட்டு அவன் அவளுடைய ஆட்கள் கிட்ட சொன்னான், போய் எப்படியாவது ஒரு பலி போடுறதுக்கு ஒரு மனுஷனை பிடிச்சுன்னு வாங்க அப்படின்னா. அவன் ஏதோ பண்ணான், முன்னாடி கொண்டு வந்த ஒரு பலி கொடுக்கறதுக்காக ஒரு மிருகமோ மனுஷனோ கொண்டு வந்து வச்சா, மிருகத்தை பிடிச்சிருந்த இந்த பலி கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா என்ன ஆச்சு கேட்டா இவ கொஞ்சம் ஏமாந்த சமயத்துல ஓடி போயிடுச்சு. உடனே இவன் என்ன பண்ணா, இங்க என்ன பண்ணுங்களோ தெரியாது, இன்னைக்குள்ள எனக்கு வந்து ஒரு பலி வந்தாகும், அன்னைக்கு ராத்திரிக்குள்ள பலி கொடுக்கல வச்சுக்கோங்க, காளி தேவி இவனை பலி போட்டுருவோம் முதல் காரியம். ஏன்னா இதெல்லாம் சங்கல்பிச்சாச்சுனா அது கட்டாயம் செஞ்சாலும் இல்ல துர்தேவதை ஆகணும்னால இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீங்க எப்பயாவது யாரையாவது பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ராத்திரி 10 மணி 11 மணி ஆச்சா, இன்னைக்கு யார் கிடைப்பாலோ இப்ப போய் நாம போய் யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டு போகலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ராஜா நம்மளை பலி போட்டு விடுவோம். எல்லாம் பலிக்கு தான் பயம் மொத்த பேருக்கு. அதனால என்ன பண்றது, வேகமா போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த வயல்ல உட்காந்துருக்காரு, இவர் ஆச்சரியமா உட்காந்துருக்காரு, பிரகாசமா உட்காந்துருக்காரா, சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரா. உடனே அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாச்சு, நேரம் கிட்டுக்கிட்டுன்னு அவர்கிட்ட போய் நட அப்படின்னா உடனே எழுந்துரு அப்படின்னா உடனே எழுந்துட்டார், நட அப்படின்னா உடனே பின்னாடியே நடந்துட்டார். நான் என்ன சொல்றாலோ அதை செய்யறேன். ஏன் செய்யறோம்? சரீரம் செய்யறதா எதுவுமே சிந்தை இல்லாமல் அப்படியே அவ கூப்பிட்டு போக அவளும் ரொம்ப பிரசன்ன முகத்தோடு கூட, ராஜா நீர் கேட்டீரே, இந்த மாதிரி ஒரு பலி லோகத்துல எங்க போனாலும் கிடைக்க ஆச்சரியமான ரூபம் பாருவோம் அப்படின்னா ராஜாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே அவன் என்ன பண்ணா, இதுக்கு வேண்டிய அலங்காரங்கள் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா அவர் மொத்தத்தையும் நல்லா குளிப்பாத்தி புது வஸ்திரங்கள் மொத்தம் அவருக்கு சாத்தி நல்ல மாலைகள்லாம் சாத்தி இன்னும் தலைக்கு வேண்டியவா வேற அலங்காரங்கள்லாம் என்ன பண்ணணும் மொத்தத்தையும் பண்ணி பெரிய விருந்து ஒண்ணு அவருக்கு ஏற்றுச்சு. அதை படிச்சு நீ இதெல்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டேன். எல்லாத்தையும் குளிப்பாட்டி விட்டா அதுக்கும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கேன். சாப்பிட சொன்னா அவரும் சந்தோஷமா சாப்பிட்டேன். என்னன்னு தெரியாம இப்படி சந்தோஷமா இருந்து இருக்காரு அப்படின்னு மாத்திரம் அவளுக்கு இருக்கு. இவர் எதை பத்தியும் கவலைப்படல. அது மொத்தம் ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு இல்லையா, 12 மணிக்கு இன்னும் கொஞ்சம் நிமிஷம் இருக்கு. உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கட்டும் அப்படின்னா ராஜா உடனே எல்லார் வாத்தியங்கள்லாம் மொத்தம் பறை எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சேன். நர்த்தனம் ஆரம்பிச்சது இவ்வளவு பிசாசி பிடிச்ச மாதிரி ஒருத்தர் நர்த்தனம் ஆட கையில பெரிய கத்தி வச்சிருக்கான். அந்த கத்தியை மேல தூக்கி பிடிச்சு டகர டகர டகர டகர டகர டகர டகர டகரன்னு அடிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவா இந்த பக்கம் இப்படியே ஆடிண்டே இருக்கான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு கத்தி. அந்த கத்தியை பத்திரகாளி முன்னாடி வச்சு அதுக்கு வேண்டிய பூஜைகள் என்னென்ன உண்டோ மொத்தத்தையும் பண்ணி அதுக்கு மேல புட்பத்தால அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அது நுனியில ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா துருகி வச்சு பத்திரகாளிக்கு அதை நல்லா காமிச்சு 3 தரம் அதை கையில ஏந்தி பத்திரகாளியை சுத்தி வச்சு மந்திரத்தினாலே அந்த கத்தியில என்னென்ன சக்தி உண்டோ மொத்த சக்தியும் ஏத்தி இன்னும் நல்லா உச்சகட்டம் வந்துட்டு கிளைமேக்ஸ் வரப்போறது. அதனால இன்னும் நல்லா தீவிரமா ஆகட்டும் அப்படின்னா இவர்கள்லாம் வெறி பிடிச்சு மொத்த வெறும் ஆடின் இருக்கான்னு நேரம் அந்த கத்தியை கொண்டு வந்து இவர் அந்த அவர் முன்னாடி நிறுத்துற அவர் அந்த பலிபீட்டத்தில் உட்காந்து வச்சிடும். அங்க அவர் தலையை வெட்டணும் அப்படின்னா அப்படி அவர் உட்காந்து வச்சுட்டு பிரசன்னமா இருக்காரு. முன்ன எப்படி இருக்காரோ அப்படிதான் இருக்காரு. இப்போ நல்லா குளிப்பாட்டி விட்டு மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்காளா இன்னும் ஆச்சரியமா பெருமாள் மாதிரியே சேவை சாதிக்கிறார். நான் பிரம்ம பூதஸ்யா அப்படிங்கிற இந்த இடத்துல பாகவதத்தில் சாட்சாத் பெருமாளே சேவை செய்ய வைக்கிற மாதிரி இருக்காரா இந்த பிரம்ம ரிஷிவனியஸ்யா பிரம்ம பூதஸ்யா அப்படின்னு அழகா இருக்காரா. உடனே இன்னும் உச்ச ஸ்தாயில போட்டு அந்த கத்தி இவரை சுத்தி 3 சுத்தி சுத்தறோம், சுத்தி இவருக்கு தீபட்டியால சுத்தறோம், அப்புறம் இதால சுத்தறோம் அப்படின்னு மத்திய சுத்தி உச்சகட்டத்தில் வேகமா அடிக்கச்ச கத்தி அப்படி ஓங்கினாலும் உடனே பத்ர ஹா ஹா ஹான்னு ஒரு அட்டகாசம் கேட்கச்ச அங்கிருந்து பத்ரகாளி மேல சிலையிலேருந்து குதிச்சு நேர வெளியில ஓடி வந்து தத உற்பத்திய பாபீயசாம் துஷ்டானாம் ஓடி வந்து அந்த கத்தியை பிடுங்க. அந்த கத்தியினால அவன் தலையே வெட்டி இன்னும் பக்கத்துல யார் இருக்காலும் எல்லாருடைய தலையும் வெட்டி அவன் சிரச அப்படியே கையில எடுத்துட்டு இவ தன்னுடைய பரிசுரங்கள் யார் யார் இருக்காலும் இவளை சேர்ந்தவர்கள் மொத்த வேலையும் கூட்டு அங்க அங்க ஒரு உக்ரமான ஒரு நடனம் ஆடி சிரக்கந்துகலீலயா இந்த தலை இருக்கு இல்லையா அதையே பந்தா போட்டு விளையாடி இவன் எங்க போடுறா அவன் அங்க போடுறா அப்படி போற தாண்டம் ஒண்ணு ஆடி அதுக்கப்புறம் ஓஞ்சா ஏவமேவ கருமக தபிசாத அதிக்கிரம காத்மேன ஆத்மனே பலதி அபாயே தத்விஷ்ணு தத்த மகதூதம் எது அசம்பிரம சுசிரச்சேதனே ஆபதி தேவி. சுகாச்சாரிய கடன் சொல்றது அழகா இதை சொல்ற அவ்வாசியமா சொல்ற கடைசி சொல்ற அப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ பாகவதர்கள் கிட்ட அபசாரப்பட்டா கடைசியில இதான் நடக்கும். பரம பாகவதர்கள் அவ ஆத்மநாசந்தா வந்து சேரும். விஷ்ணு தத்தா பரீட்சித்தே என்ன ஆச்சரியம் பாத்தியா, தன்னுடைய சிரசுக்கே பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு தெரியும் போது கூட சாந்தமா ஒருத்தர் உட்காந்துருக்கார் இல்லையா அதுதான் அவளுடைய மகாத்மியம் அப்படின்னு அதை சொல்ற. அப்படி வரதர் ஜட பரதர் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டார். அங்கே இருந்துருக்கார் சிந்து சௌவீர தேசத்துல ரகுகணன் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கார். அவனுக்கு ஞானம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது, ஜிஜ்ஞாசை வந்தது. அதனால கபில வாசுதேவர் கிட்ட உபதேசம் கேட்டுக்கலாம். அவர் தானே உபதேசம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணவர், அவர் பாதாள லோகத்துல இருக்க. அதனால அவர்கிட்ட உபதேசம் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு பல்லக்கில ஏறி உட்காந்து அவன் போறான். அவன் தூக்குறவன் நிறைய பேர் இருக்கார். ஆனா அவளால முடியல, ரொம்ப தூரம் இவளை நடத்தி அழிச்சு இவளை பல்லக்கில தூக்கிட்டு அழிச்சுன்னு போக முடியல. கூட யாராவது கிடைப்பாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வயல்ல இவர் உட்காந்துருக்க ஆச்சரியமா உட்காந்துருக்க பலபலன் இருக்க நிறைய மாலையெல்லாம் போட்டுருக்கார். முன்னாடி வர என்னென்ன அலங்காரம் பண்ணாலும் எந்த அலங்காரம் இன்னும் கலையல. அவர் கடை மறுநாள் குடிச்சாதான் கலையும் அதெல்லாம் அப்படியே இருந்துட்டு அதே மாதிரி பிரசன்னமா இருந்துருக்கார். ஏஷா யுவா ஆஹா ஆச்சரியமா இருக்க யுவாவா இருக்க நல்லா தோள்கள்லாம் பார்த்தா நல்லா தூக்குவார் போல இருக்கு. அதனால நேரம் அவர்கிட்ட போய் வாங்க அப்படின்னா உடனே வந்து தூக்கு அப்படின்னா தூக்க ஆரம்பிச்சு. அத்ததர்கா நான் இதுக்கு பலக்கு தூக்கணும், பலக்கு தூக்கினா என்ன கூடும், என்ன போய் தூக்க சொல்றங்களே அப்படின்னு கேட்கலையா. ஏன்னு கேட்டானா என்னென்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுடும். இந்த ஜென்மத்தில் என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் அனுபவிச்சுட்டு எது வேணாலும் சரி அதை அனுபவிச்சுட்டு நேர பகவான் கிட்ட போய் சேரணும். அதுதான் பரம லட்சியம். அவங்கிட்ட போய் மல்லி கட்டி என்னால் தூக்க முடியாது அப்படின்னா பாப்பம் பண்ண விடாது. இப்படி தூக்காம இருந்துட்டா வேற ஏதாவது விதத்தில் அது காண்பிக்கும். அதனால அவர் என்ன பண்ணாரு, ஆனா எதை சொன்னாலும் செய்யறவர். அப்படியே அது தூக்கில் கொஞ்ச தூரம் போனார். ஆனா இவர் மனசுல மொத்தம் பகவத் சிந்தையே இருக்கிறபடினால வேற சிந்தையே இல்லாதபடினால ஒழுங்கா நடக்க மாட்டார். இவர் இப்படி அழகா ஒரே சீரா நடக்கணும் இல்லையா, அது இவருக்கு தெரியாது. நடுவில் போற வழியில ஒரு இரும்பு ஒன்று சாரசாரியா போயிட்டு இருந்தான். எறும்புக்குள்ள சாட்சாத் சிவன் நாராயணன் இருக்காரு அப்படின்னு நினைச்சார். அதனால எறும்பு மிதிக்க கூடாது அப்படின்னு அப்படி தாண்டினாரா மேல பள்ளத்தில் இருக்க ராஜாவுக்கு தலையில டம்னு அடிச்சிருந்து உடனே அவன் மெதுவா எட்டி பார்த்து யார் அது அப்படின்னா, நாங்க இல்ல மகாராஜா, இவர் தான் புதுசா வந்திருக்க, இவர் தான் ஒழுங்கா பண்ண மாட்டேன் தூக்க மாட்டேங்க, நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு. இன்னும் கொஞ்ச தூரம் போனா மறுபடியும் இதே மாதிரி வந்தது. மறுபடியும் ராஜாவுக்கு இந்த பக்கம் அடிச்சிருந்து உடனே ராஜா அப்படி பார்த்து அவரை பார்த்து உடனே பரிகாசம் பண்ணாச்சா, அகோபிராதா வியக்தம் ஒரு பரிசுராந்தா தீர்க்கமத்வானம் ஏகே ஊகிவான் நன்னாக்கு ரொம்ப தூரம் நீர் ஒருத்தே தூக்கின்னு வந்திருக்காரு இல்லையா, நமக்கும் வயசா எடுத்து அப்படின்னு பரிகாசம் பண்ணுவோம். இப்பதான் வந்திருக்காரு அர்த்தம், ரொம்ப சின்னவராக இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இல்ல உடம்பு உமக்கு புஷ்டியா ஒண்ணும் இல்லை எழுச்சி போயிட்டே இல்லையோ அப்படின்னு பரிகாசம் பண்ணுவோம். ஏன்னா வாட்ட சாட்டமா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அது அப்படி பரிகாசமா சொன்ன உடனே இவர் பேச ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் ஒன்றும் பேசல, பல்லக்கு தூக்குன்னும் போது ஒன்றும் பேசல. ராஜா இப்படி சொன்ன உடனே தயோதீதம் வியக்தம் அவிஸ்ரட அவிப்ரலப்தம் பர்த்து சமேசியா திதிவீர பாரா கந்துரியதி சியாத் அதிகம் யமத்வா ரியே திராசௌ நவிதம் பிரவாகஹ. நீ சொன்னதெல்லாம் மொத்தமும் எனக்கு கிடையாதுப்பா, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கே அப்படிங்கிறே, நான் ஒன்றும் நடக்கலையே, நான் ஒன்றும் ரொம்ப தூரம் நடக்கலையே இப்போ இல்ல, நான் வந்து பீனனா இருக்கேன் நல்லா வாட்ட சாட்டமா இருக்கேன், நான் ஒன்றும் வாட்ட சாட்டமா இல்லையே, என் உடம்பு தானே வாட்ட சாட்டமா இருக்கு. நித்ராரது ரகம் மத சுஜா தேகே ரஜாத சகிவேன சந்தி. நீ சரீரத்தை சொல்லிட்டு இருக்க, என்ன பத்தி நீ எதுவுமே சொல்லலையே ஒண்ணுமே, என் சரீரம் தானே போயிட்டு இருக்கு, ரொம்ப தூரம் போறதுல என் சரீரம் போகுது, நான் போகலையே. ஆனா என்னுடையது அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல, என்ன நீ ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு. சௌரியம் கார்சியம் வியாதையா ஆதயச்ச நித்ரா சுதிகி மண்யுகு, இது என்னென்ன இருக்கோ தூக்கமாகட்டும் தும்பலாகட்டும் பசியாகட்டும் தாகமாகட்டும் இதெல்லாம் எதுவுமே எனக்கு ஒண்ணுமே கிடையாதுப்பா, நீ சரீரத்தை பத்தி எதனா சொல்லி எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னா. உடனே அந்த ரகுகணன் ராஜா பல்லத்துல இருந்து தொப்புன்னு கீழே குதிச்சான். அவர் திருவடியை பிடிச்சுட்டான். நீர் தான் எனக்கு ஆச்சாரியம், நான் ஏதோ தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். பரதன் வந்து ஜடபரதர் அவருக்கு சரீராதிரிகமான ஆத்ம தத்துவத்தை விஸ்தாரமாக உபதேசம் பண்ணார். அவன் அவரை ஆசிரியச்சபடினாலே அந்த ஜென்மத்திலேயே மோட்சத்துக்கு போனான், ஞானம் பெற்று. ஏவன் கிளப்பா பகவத் ஆசிரிதாசிரிதா அப்படிங்கிறார். என்ன ஆச்சரியம் பாரு, கோசுக்காச்சாரியர் கேட்கிற என்ன ஆச்சரியம் பாரு, சாட்சாத் பகவானை ஆசிரியிச்ச ஜடபரதர் கரையும் அவர் மூணு ஜென்மம் எடுத்தார், ஆனா அவர் ஆசிரியச்சோம் இந்த ஜென்மத்திலேயே மோட்சத்துக்கு போயிட்டார். என்ன கேட்டா, பாகவதால ஆசிரியச்சவாளுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு, பகவானை ஆசிரியிச்ச பெருமை போல இல்லை. ஏத்தி இருப்பாரு வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம் அப்படிங்கிற. அதனால ஆத்மத்யானம் கை வந்து இந்த ராஜாவானவன் ரகுகணன் மோட்சத்துக்கு போனான், ஜடபரதரும் மோட்சத்துக்கு போனார் அப்படிங்கிறது சரித்திரம். ஜடபரதர் என்ன உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும், அதை சாயங்காலம் ராத்திரியில நம்ம பார்க்கலாம். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகீம் மகீஷாஹ. கோபிராமணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.